इमान वेंकटनाथार्य कविताजगदी वेदांताचार्यपतियों मे सन्निधत्ता सदा हृदि ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां जगद्ग्रीवं उपास्महे रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं वेंकटनाथार्यं वंदे वेदांतदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपदम् यो नित्यमच्युतपदां भुजयुग्मरुग्मव्यामोहतस्तवितराणि मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयेकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये यत्पदाम्भोरुहध्यानविध्वस्ताशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तम् ஏழாவது அத்தியாயம் 21வது பாசத்தை சொல்லணும் இல்லையா. யோ யோ யாம் யாம் தனும் பக்தஹ யோ யோ யாம் யாம் தனும் பக்தஹ யோ யோ யாம் யாம் தனும் பக்தஹ ஶ்ரத்தயார்ச்சிதும் இச்சதி ஶ்ரத்தயார்ச்சிதும் இச்சதி ஶ்ரத்தயார்ச்சிதும் இச்சதி तस्य तस्याचलां श्रद्धां तस्य तस्याचलां श्रद्धां तामेव विदधाम्यहम् सतया श्रद्धया युक्तः तस्याराधनमीहते लभते च ततः कामान् मयैव विहितान् हि तान् अन्तवत्तु फलं तेषाम् तद्भवत्यल्पमेधसाम् देवान् देवयजो यान्ति मद्भक्ता यान्ति मामपि अव्यक्तं व्यक्तिमापन्नम् मन्यन्ते मामबुद्धयः परं भावमजानन्तो ममाव्ययमनुत्तमम् ममाव्ययमनुत्तमम् नाहं प्रकाशः सर्वस्य योगमाया समावृतः मूढोऽयं नाभिजानाति लोको मामजमव्ययम् वेदाहं समतीतानि वर्तमानानि चार्जुन भविष्यानि च भूतानि मां మాతు వేదన కశ్చన ఇచ్ఛాద్వేష సముద్ధేన ద్వంద్వ మోహేన భారత సర్వభూతాని సమ్మోహం సర్గే యాంతి పరంతప యేషాం త్వంతగతం పాపం జనానాం పుణ్యకర్మణాం తే ద్వంద్వ మోహ నిర్ముక్త భజంతే మాం దృఢవ్రతాః జరా మరణ మోక్షాయ మామాశ్రిత్య యతంతి యే తే బ్రహ్మ తద్విదుః కృత్స్నమ్ అధ్యాత్మం కర్మ చాఖిలం సాధి భూతాధి దైవం మాం సాధి యజ్ఞం చ యే విదుః ప్రయాణ కాలేపి చ మాం తే విదుర్యుక్త చేతసః ఓం తత్సదితి శ్రీమద్భగవద్గీతాసు ఉపనిషత్సు బ్రహ్మ విద్యాయాం యోగశాస్త్రే శ్రీకృష్ణార్జున సంవాదే జ్ఞాన విజ్ఞాన యోగో నామ సప్తమోధ్యాయః. ఏడవది అధ్యాయత్తుల 17వ పద్యం పాకనం. 16ల భగవాన్ సున్నార్ చతుర్విధా భజంతే మాం జనా సుకృతినోర్జున ఆర్తో జిజ్ఞాసు అర్థార్థి జ్ఞానీచ భరతర్షభ అడిగినార్. అదుకు ముడి నమాం దుష్కృతినో మూఢాహ ప్రపద్యంతే నరాధమాహ మాయయా అపగత జ్ఞాన ఆసురం భావమాశ్రితాహాను నాన్గు విధమాన ஜீவாத்மாக்கள் என்னை அடைவதில்லைன்னு சொன்னார். அதற்கடுத்து நான்கு விதமான ஜீவாத்மாக்கள் என்னை அடைகின்றன சொன்னார். அவா யாருன்னு கேட்டால் அதில் முதல்ல சொன்னார் ஆர்த்தக. ஆர்த்தகன்னா துக்கத்தில் இருக்கவன், எதையோ இழந்துட்டு இருக்கவன் அர்த்தம். ஒன் இன் டிஸ்ட்ரஸ். இந்த இடத்துல ஐஸ்வர்யம் அல்லது செல்வந்தனா இருந்தான், ஏதோ இதனால மொத்தத்தை இழந்துட்டான். ஸோ அவனுக்கு அதை திருப்பி கிடைக்கணும். அவன் என்ன பண்ணுறான், அவன் ஒரு மாதிரி. அடுத்து ஜிக்ஞாசுகுன்னு போட்டுட்டார். ஜிக்ஞாசுகுன்னு சொன்னால் ஞாத்து மிச்சா ஜிக்ஞாசா, ஞான ஞானத்து மேலே சில பேருக்கு ஆசை இருக்கும், அப்படி இருந்தால் அதுக்கு பேர் ஜிக்ஞாசா. போக்து மிச்சா புபுக்ஷா, பசியில் சாப்பிட்றதுக்கு ஆசை இருந்தால் புபுக்ஷான்னு பேர். மோட்சத்தில் இச்சிருந்தால் முமுக்ஷான்னு பேர். தாகம் வந்தால் பிபாசான்னு பேர். பாத்து மிச்சா பிபாசா, இது மாதிரி இதெல்லாம் ஒரு சம்ஸ்கிருதத்தில் ஒரு டெரிவேட்டிவ்ஸ் இதெல்லாம். அப்போ ஜிக்ஞாசுகு அப்படின்றது அப்படிப்பட்ட ஆசையை உடையவன் பிபாசுஹு அப்படின்னா ஒன் இஸ் தர்ஸ்டி, அந்த மாதிரி இது அதுலேருந்து ஒரு டெரிவேட்டிவ் இது. அப்போ ஜிக்யாசுஹு அர்த்தார்த்தி, அர்த்தார்த்தினா இது வரைக்கும் இல்லை, அடுத்து வாழை பார்க்குறான், பிரத்யாரை பார்த்தா சிலதெல்லாம் நம்மகிட்ட இல்லை, நமக்கு இருக்கலாம் போல தோன்றதுன்னு. அவனும் வந்து ஒரு வகையான பக்தன். அடுத்து ஞானின்னு போட்டுந்தார். இந்த ஞானி யாருன்னு கேட்டா, அவன் பகவானை வேண்டி, எதுக்கு பகவானை வேண்டான்னா பகவான் அடையிறதுக்காக மட்டும் வேண்டான், அதான் ஞானி. மிச்ச பேர்லாம் பகவானை வேண்டா, ஆனால் வேற எதுக்கோ வேண்டா. இது இன்னும் வியாக்கியானம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு, பட் நமக்கு இங்கே சக்தியும் போராது அவகாசம் போராது. பட் வியாக்கியானத்தில் உத்தமூர் சுவாமி அந்த தேசிகனாகட்டும் அபிநவ தேசிகனாகட்டும் அவெல்லாம் ஒரு வரி விடாமல் நமக்கு சிலதெல்லாம் வியாக்கியானம் பார்த்தா தான் இப்படி சிந்திக்கலாம்னு தோணும். ஸ்லோகத்தில் எழுதியிருக்கார் ஆர்த்தோ ஜிக்யாசு அர்த்தார்த்தின்னு எழுதியிருக்கார். ஆக்சுவலாக ஆர்த்தக அர்த்தார்த்தி அப்புறம் ஜிக்யாசு அப்புறம் ஞானி வந்து கரெக்டாக இருக்கும். ஏன் நடுவில் ஒரு ஜிக்யாசு நடுவில் அதுக்கு ஒரு சமாதானம் சொல்கிறார். கைவல்ய பிராப்தி கூட அந்த கைவல்ய பிராப்தி வரைக்கும் சிலது ஆசைகள் இருக்கலாம், சிலது பூர்த்தியாகிறதுக்கு. இப்போ என்னதான் ஒருத்த மோட்சத்துக்கு இச்சையை வச்சுட்டு பக்தி யோகம் பண்ணுறான் வச்சுக்கோங்கோ, இப்போ மோட்சம் தானே அவனுக்கு ஆசை, வேற எதுலையும் ஆசை இருக்கா இல்லையா, இருக்கக்கூடாது. ஆனால் இப்போ பக்தி யோகம்ன்ற உபாயத்தை எடுத்துட்டுதானா இல்லையா, அந்த உபாயம் பூர்த்தி ஆனமா இல்லையா, அப்போ அந்த உபாயம் பூர்த்தியாக ஆகிறதுக்கு தேவையான விஷயம்லாம் வேணுமா வேணாமா. ஏன்னா நித்திய நிமித்திக்கு கர்மா பண்ணணும், அக்னி ஹோத்திரம் பண்ணணும், ஏதோ சிலதெல்லாம் விருஷ்டி வேணும், மழை வேணும், அப்போ அந்த மாதிரி காரியங்களும் அதற்கு அங்கமாக போயிடுறது. அப்போ அது பக்தி யோகம் பூர்த்தி ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இப்படி இவன் இந்த ஜிக்யாசா இருக்கும் கூட அர்த்தார்த்தியாக இருக்கலாம். ஏன்னா சில உபாயங்களை மேற்கொள்றது சில அர்த்தமாக தேவைப்படுறது, ஒன்றுமேலாம் ஒன்றும் நடக்காது, அதனால அப்படி இருக்கலாம் சமாதானம் சொல்கிற. அது மாதிரி அர்த்தார்த்தி அப்புறம் ஞானி, அதுக்கு நம்ம போனதில் இதெல்லாம் பார்த்தோம், பாஷ்யக்காரருடைய பாஷ்யத்தை பார்த்தோம். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த ஒரு பாசுரம் பார்க்கலாம் பாருங்க, இதே கருத்தை அப்படியே சொல்கிற மாதிரி இருக்கு இந்த பாசுரம். நின்னையே தான் வேண்டி நீல் செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல இல்லை போல் மாயத்தால் மின்னையே சேர்த்துகிறி இத்துவ கோட்டம்மானே நின்னையே தான் வேண்டி நிற்பன் அடியேனே. இன்னும் வியாக்கியானத்தை பார்க்கல, ஆனால் இதை பார்த்தா இந்த பத்திய அர்த்தம் ரிஃப்ளெக்ட் ஆகாம தெரியறது. வியாக்கியானத்தை பார்க்கணும். நின்னையே தான் வேண்டி நீல் செல்வம் வேண்டாதான், முதல்ல இந்த ஆர்த்தக அர்த்தார்த்தி நீல் செல்வம் வேண்டா, யார பெருமாளை வேண்டி, நின்னையே தான் வேண்டி நீல் செல்வம் வேண்டாதான். அடுத்து தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல், அதான் யாரு, ஜிக்யாசு. ஜிக்யாசுன்றவன் கைவல்யார்த்தி, ஜிக்யாசுக்கு கைவல்யார்த்தின்னு அர்த்தம் பண்றார் பாஷ்யக்காரர். ஏன்னா ஜிக்யாசுன்னு என்ன அர்த்தம், ஞானத்துல இச்சா, ஞானத்திலேயே பிரதிஷ்டிதமா இருக்கணும். இப்ப செல்வத்திலேயே பிரதிஷ்டிதமா இருக்கிற மாதிரி ஞானத்திலேயே பிரதிஷ்டமா இருக்கணும்னா ஜீவாத்மாவும் ஞான சுரூபம் தானே, அப்ப அந்த ஞானத்திலேயே பிரதிஷ்டமா இருக்கிறதுனால அவனுக்கு ஜிக்யாசுன்னு பெயர். கைவல்யார்த்தி கேவலம் ஆத்ம அனுபவத்திலேயே இருக்கிறதன், அதான் தன்னையே தான் வேண்டும் சொல்லும் போல் தன்னையே தான் வேண்டும்ன்றது அங்க கைவல்யார்த்த தெரிகிறது. மாயத்தால் மின்னையே சேர்த்துக்கிட்டுலாம் என்னது, விரும்ப வந்து மின்னுனா மின்னல் வச்சுக்கலாம், திகிரி அதெல்லாம் அல்ப அல்ப அஸ்திரம் வச்சுக்கலாம். நின்னையே தான் வேண்டி நிற்பன் அடியேனே, உன்னையே வேண்டி நிற்பன் அடியேனேன்னு இப்ப இந்த ஞானி எப்படி இருப்பான்றது ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் தன்னோட பாசுரத்துல காட்டுறது. இதனாலதான் பிரபந்தங்களுக்கு ஏற்றம், விரும்ப நம்ம ஜெயிக்கிறோம் சொன்னாலே ஒழிய இந்த மாதிரி நம்ம ஞானபரமா இருக்கக்கூடிய கிரந்தங்களை வாசிச்சுட்டு இதோட அர்த்தங்கள் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆறுது. அந்த ஞானிக்கு வேற எதுவும் தெரியறது இல்லை. அழுவார் திரும்ப திருவாரூர் முழுக்க முழுக்க அந்த புத்தகத்தை பார்க்கல, பார்க்கணும் எடுத்து பதமா வச்சுட்டு இருக்கேன். கரும்பெரும் மேகங்கள் காணில் கண்ணனன் பேர பரப்பு, நம்ம மழை வருமானு பார்த்துட்டு இருக்கோம், ஏன்னா அடுத்து எதையோ விதைச்சிருக்கோம் முளைக்கணும் எதோ இருக்குன்னு வச்சுருக்கோம். ஆனால் கண்ணனுக்கு ஆழ்வா இருக்கணும்னா கரும்பெரும் மேகல் பார்த்தோன்னே கண்ணோட நிறம் ஞாபகம் வருது, ஐயோ கருப்பா கிருஷ்ணன் வருவான் கிருஷ்ணன் வருவானு தோன்றது. பெரும் புலவு ஆணிலை காணில் பிரான் உலன் என்று பின் செல்லும், நிறைய பசுமாடுகள் போச்சுன்னா கண்ணன் இங்கே தான் இருப்பான் அப்படின்னு தோன்றதுதான். அது மாதிரி அவளுக்கு வேற சிந்தனையே இல்லை, அந்த மாதிரி இருக்கார். 7-10-9 திருவாய்மொழியில டபுள் நெகட்டிவா சொல்றார், இங்கும் அங்கும் திருமாலன்று இன்மை கண்டு, இங்கும் அங்கும் திருமாலன்று இன்மை கண்டு, எல்லா இடத்துலையும் அவன் தான் இருக்கான். இப்படிப்பட்ட ஞானிகளா ஆழ்வார்களா இருந்திருக்கா, இதை தெரிஞ்சுட்டு பிரபந்த வாசி வச்சுக்கோ, இன்னும் அனுபவம் ஜாஸ்தியாகும். வெறும பாராயண மண்டலம் ஒன்றும் சுவாரஸ்யம் இல்லை, அப்புறம் வேதாத்தியானம் பண்ணி தன்னா மாதிரி தான் பிரபந்தத்தை சொல்லிட்டு போக உட்காண்டு என்னடா அது அர்த்தம் செய்யணும். இந்த மாதிரி இந்த கீதை சொன்ன அர்த்தங்கள்லாம் ஆழ்வார்கள் அந்த மாதிரி இருந்திருக்கா. அந்த இப்ப இன்னொரு விசாரம், ஆழ்வார்கள்லாம் பக்தியோக நிஷ்டர்களா இல்ல பிரபன்னர்களான்னு, அவ பிரபன்னராயிருந்தாலும் பக்தியோக நிஷ்டர்கள் தான், பக்தியிலேயே தான் இருந்தவா, பக்தி யோகம் பண்ணாலும் பிரபன்னர்கள் தான். அதனால ரெண்டு பதங்கள் ரெண்டு இடத்துல அன்வயம் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லணும் தோணுது, அதுதான் அதை எடுத்துட்டு அந்த புத்தகத்தை. இப்ப தேஷாம் ஞானி நித்தியுக்தா ஏக பக்தி விசிஷ்யதே பிரியோகி ஞானோத்தியர்த்தம் அத்தியர்த்தம் அகம் சச்ச மம பிரியா. 17வது பத்தியம் அர்த்தார்த்தி, அது ஏன் கேட்கல அதான் சொல்லணே, பதில் சொன்னானே, பதில் சொல்லியா சொன்னே பதில். ஆர்த்தஹ அர்த்தார்த்தி ஜிக்யாசுஹு, இந்த ஜிக்யாசுன்றவன் கைவல்யத்தை அடைய விரும்புறவன், அவனும் பக்தி யோகம் பண்ணி அடைய முடியும். இப்ப அந்த உபாயத்தை பூர்த்தியான வச்சுக்கோ, சில திரவியங்களை தேவையா இருக்கு, அர்த்தம் இல்லாம உபாயம் கிடையாது எதுவா இருந்தாலும். அப்ப உத்தம சுவாமி அதுக்கு சார் பண்ற, ஆனா அவனும் அதுல அதனாலதான் அந்த பதம் முன்னாடி போட்டிருக்கலாம் போட்டிருக்காருன்னு சமாதானம், அவனுக்கும் அர்த்தார்த்தியா இருக்க வாய்ப்பு இருக்கு, அதனால பண்ணிட்டு அர்த்தார்த்தி அது முன்னாடி போட்டிருக்கான்னு. சரியா, தேஷாம் ஞான் நித்தியுக்தா 17வது பத்தியம். இதுல தேஷாம்னா அம்மாங்கம் அர்த்தம், தேஷாம் மத்தியே இத்தியர்த்தா, அவ இந்த நாலு பேர் கொண்டுல ஞானி நித்தியுக்தா, நித்தியுக்தான்னு சொல்லுது. ஏக பக்தி, ஏக பக்தின ஒன் பாயிண்டட் டிவோஷன் அவளுக்கு. மிச்ச மூணு பேருக்கு உபாயமா பகவான் இருக்கான், ஆனா உபயமா இல்ல, அதான் டிஃபரன்ஸ். அவளுக்கும் ஞானிக்கு என்ன வித்தியாசம்னா, அவளுக்கு அடைவிக்கிறவனா பகவான் இருக்கான், ஆனா அடையப்படும்படியா பகவான் இல்ல. ஏன்னா அவன் என்ன வேண்டாம், மிச்சம் கொடுக்குற செல்வத்தை வேண்டாம், இல்ல ஆத்ம அனுபவத்தை வேண்டாம். ஆனா இவன் ஞானிக்கு உபாயம் உபேயம் ரெண்டுமே பகவான் தான், அதான் ஏகபக்தி. நித்திய யுக்தெல்லாம் இருக்கா, ஏகபக்தி விசிஷியது. பிரியோகி ஞானினக அத்தியர்த்தம் அகம், அந்த ஞானிக்கு நான் அத்தியர்த்தமா பிரியனா இருக்கேன். சச்ச மம பிரியா, எனக்கும் அவன் அத்தியர்த்தம் பிரியனா இருக்கான்னு சொல்றான். தேஷாம் ஞானி விசிஷியத்தே குதா அப்படின்னு கேள்வி கேட்கிறார். தேஷாம் ஞானி விசிஷியத்தே, சிறப்பா இருக்கான் ஞானி அவளுக்குள்ள. புத்தகனா வை நித்திய யுக்தா ஏக பக்தி இதுச்ச, எப்பயும் விட்டு பிரியாம இருக்கான். நமக்கும் பக்தி வேண்டிட்டு இல்லைன்னு சொல்லல, ஆனா காத்தால அந்த ஆறுல இருந்து எட்டு இல்ல அந்த டைம் டிவியில எவ்வளவு நேரம் வருதோ அவ்வளவு நேரம் பக்தி சேனல் பாக்குறோம், அதுக்கப்புறம் பார்க்க முடியாத சொல்லுங்க யாரும் முடியாது கண்டிப்பா, ஒரு சலிப்பு தட்டுறது, சரி அப்ப வேற ஏதாவது படம் பார்க்கலாம் அப்படின்னு சேனல் மாத்திரம். ஆனா அவளுக்கு அப்படி இல்லை, 24 நேரம் எஸ்இபிசியே ஓடிட்டு இருக்கு, அதுலயும் அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாம அந்த மாதிரி அவளுக்கு நித்திய யுக்தா. தஸ்யஹி மதேக பிராபியஸ்ய மயா யோகா நித்யா, என்னிடமே ஒரு சேர்க்கை இருக்கும்னா என்னை அடையன்றது ஒரு நித்தியமான இதுவா இருந்திருக்கு. இதரையோஸ்து யாவத் ஸ்வா அபிலாஷி பிராப்தி மயா யோகா, அவளுடைய ஆசை எப்ப நிறைவேறதோ அது வரைக்கும் தான் தேவை, அப்புறம் இந்த படகு மாதிரிதான் இருந்தா ஓகே, இல்லாட்டி கட்டிட்டு போயிடுறா மேல அவன் தான் கரையில, அந்த மாதிரி. ததா ஞானினோ மயி ஏகஸ்மின் ஏவ பக்தி, ஞானினக அப்படின்னா ஞானிக்கு மயி ஏகஸ்மின் ஏவ பக்தி, இந்த இடத்துல பக்தினா அட்டாச்மெண்ட். இத்தரையோ ஹோத்து சுவாபிலாஷத்தே சாதனத்துவேன மயிச்ச, அவளுக்கு விருப்பப்பட்ட வஸ்து மேலையும் நான் தான் கொடுக்க போறேன், நான் தான் மீன்ஸ், அதனால என் மேலேயும் அவளுக்கு பக்தி. அத்த சயவ் விசிஷியத்தே, அதனால அந்த ஞானி இருக்கானே அவன் தான் விசிஷனா இருந்திருக்கான். கிஞ்ச பிரியோகி ஞானினா அத்தியர்த்தம் மகா, கிஞ்ச அப்படின்னா மோர் ஓவர் அர்த்தம், இங்கிலீஷ்ல மோர் ஓவர் சொல்லும் போது அந்த கிஞ்ச, அதற்கு மேல பிரியஹி ஞானினா அத்தியர்த்தம் அகம், நான் வந்து அவளுக்கு அத்தியர்த்தமான, அத்தியர்த்தம்னு சொன்னா இவ்வளவுதான் சொல்ல முடியாது, லிமிட்லெஸ் அப்படின்னு அர்த்தம். அத்த அத்தியர்த்த சப்தோ அபிதேய வச்சன ஞானின, சொல்ல முடியாத அளவுன்னு அர்த்தம், அபிதேய வச்சன சொன்னா சொல்ல முடியாத அளவு. அகம் யதா பிரிய ததா மயா சர்வஜேன சர்வசக்தினாபி அபிதாத்தும் சக்கியத்தை இத்தியர்த்த, எனக்கே தெரியாதுப்பா நான் எவ்வளவு மேல அட்டாச் ஆகுன்னு எனக்கே தெரியாது அப்படிங்கிறது இல்லையா. அது மாதிரி பிரியத்வசிய இயத்தாரஹிதத்வாது, இயத்து இயத்துனா இந்த அளவுன்னு அர்த்தம், இயத்தா அப்படின்னா இவ்வளவு, ரஹிதத்வாதம் சொன்னா இல்லை, இவ்வளவுதான் நான், நான் அவன் எனக்கு பிரியமானவன் அப்படின்னு கிடையாது. லிமிட் அப்படிங்கிற யதா ஞானினாம் அக்ரேசரஸ்ய பிரகலாதஸ்ய பிரகலாதன் விஷ்ணு வச்சனத்தை காட்டுறார். சத்வாசக்த மதி கிருஷ்ணே தஷ்ய தம்சியமானோ மகோரகி ந விவேதாத்மனோ காத்திரம் தத் ஸ்மிருத்யாஹ்லாத சம்ஸ்கிருதா. இப்போ எது வரைக்கும் பிரியம்னு சொன்னா வச்சுக்கோங்க, லோகத்துல பொதுவா எல்லாம் பரோபகாரா இருப்பா. எப்ப பரோபகாரா இருப்பான்னு கேட்டா நம்ம கிட்ட எல்லாம் நாளைக்கு எல்லாம் வச்சுருக்கோமா, சரி பரவாயில்ல இதை கொடு, இல்லாட்டி இதை வச்சுனா கெட்டுப்படும், வச்சுக்க முடியாது, நிறைய பழம் இருக்கு சாப்பிட முடியாது, பரவாயில்ல ஆத்துல வேலைக்கு வரல ரெண்டு பழம் கொடுத்தேன், ரெண்டு ஆப்பிள் தான் கூட என்ன இப்ப பரவாயில்ல, ஏன்னா 10 ஆப்பிள் இருக்கு நம்ம கொடுக்குறோம். அதனால நமக்கு ஒரு டேஞ்சர் லைஃப்க்கு த்ரெட் வராத வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், நல்ல வேலை இருந்து இருப்போம். இப்ப நமக்கே டேஞ்சர் வச்சிருக்கோம், ஒரு ஆக்சிஜன் தான் இருக்கு, ரெண்டு பேர் வச்சுக்கணும் அப்படா இருப்பா, நீ அப்புறம் வச்சுக்கோ, முதல்ல நான் வச்சுக்கிறேன்னு என்ன பண்ணுவோம், வாங்கிட்டுருவோம். ஏன்னா இன்ஸ்டிங்க்ட் அது, அப்போ போய் டம்பேன்னு பையா அந்த இதுவா ஸ்லோகமா இல்லையா, அந்த சமயத்தில் என்ன பண்ணுவோம் நம்ம, நமக்கு தான் முதல்ல, அப்புறம் தான் நம்மளுடைய பரோபகாரம்லாம். ஆனா அதே மாதிரி பக்தி எப்பன்னு கேட்டா நமக்கு ஏதோ துக்கம் வந்து வச்சுக்கோ, ஆமா நானே கஷ்டத்துல இருக்கேன், என்ன இப்ப பெருமாளுக்கு பண்ணா பண்ணாட்டி நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடுது. ஏன்னா நம்ம துக்கம் ஜாஸ்தியா போயிடுறது, இப்படி கஷ்டப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு. இப்ப பிரகலாதன் கதையில சொல்றாருன்னா, கோரமான விஷப்பாம்பெல்லாம் கடிச்சுட்டு இருக்கு, விஷப்பாம்பெல்லாம் கடிக்கிட்டு இருக்கு, அப்ப ஒருத்த உயிரை காப்பாத்திப்பானா இல்ல கிருஷ்ணன் நினைச்சிட்டு இருப்பானா கேட்டா, அவன் கிருஷ்ணன் நினைச்சிட்டு இருக்கான். கிருஷ்ணே தம்சமானோ மகோரகைகி மகா உரகைகி, பெரிய பாம்புகள்லாம் கடிச்சுட்டு இருக்கு விஷப்பாம்பு, இவன் கிருஷ்ண அனுபவத்துல இருந்துட்டு இருக்கான். என்ன ஆச்சுங்க கேட்டா, அப்போ தத்து ஸ்மிருத்யா ஆஹ்லாத சம்ஸ்கிருதா, அந்த ஸ்மிருத்தியிலே மறந்து இருக்கிறதுனால இந்த பாம்பு கடிக்கிறதே பெருசா தெரியல, இந்த பாம்பு கடிக்கிறது பெருசா தெரியல அவனுக்கு. இப்படி இது சஹாபி ததாயவ மம பிரியா, அவனும் எனக்கு அந்த மாதிரி ஒரு பிரியமானவன் சாதிக்கிறார். சரி, அதுக்காக மிச்ச மூணு பேர்லாம் இவனை காட்டிலும் இவன் இவன் விசேஷம் சொன்னார், அதுக்காக அவெல்லாம் அப்படி தள்ளி வைக்க போறதில்ல. உதாராக சர்வ ஏவை தேர்ட்டு, உதாராக சர்வ ஏவ ஏதே ஞானீது ஆத்மைவ மேமதம், ஆசிர சகி யுக்தாத்மா மாமேவ அனுத்தமாம் கதிம். 18வது பத்தியம். இவன் நாலு பேர் இருக்காளே, நாலு பேருமே உதாராகன்னு சொல்றான். இப்ப யார் உதாரகன்னு கேட்டா பகவான் தான் பரமோதாரக, ஏன்னா அவன் தான் நம்ம என்ன பக்தி பண்றோமோ அந்த பக்தி அங்கீகாரம் பலத்தை கொடுக்க போறான். ஆனா அவன் சொல்றான், லோகத்துல எப்பவுமே யாச்சிக்கிறவனுக்கு தாழ்ச்சி, கொடுக்கிறவனுக்கு மேன்மை இல்லையா. இப்ப ஆனா பகவான் சொல்றான், கேட்கறவால பார்த்து ரொம்ப வசதியா ட்ரீட் பண்றான். உதாராக சர்வையை வைத்து மிச்ச முடிவு ஆக்சுவலா இவங்க கிட்ட இதுதான் கேட்டுருக்கா. ஏன் அப்படின்னு கேட்டா, நம்ம சம்டைம்ஸ் என்ன யோசிச்சுட்டு இருப்போம், இப்ப பொதுவா நம்ம லோகத்துல பறக்கக்கூடிய விஷயம் ஒருத்தர்கிட்ட போய் ஒண்ணு கேட்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். அதுவே அவளோட ரியாக்ஷன், ஐயோ நீங்க கேட்பல நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா வச்சுக்கோங்க. அப்ப யாருக்கு யார் இதுவாருதுன்னு கேட்டா வச்சுக்கோ, கேட்கறவாளுக்கு அதுல ஏத்த மாதிரி இல்ல செய்யறவாளுக்கு ஏத்தவான்னு கேட்டா, நீ கேப்பியா தான் இதெல்லாம் காத்திருந்தேன் அப்படின்னு ஓடுற பாருங்க செய்யறதுக்கு. அந்த மாதிரி பகவான் வந்து என்கிட்ட கேட்க மாட்டானா அப்படின்னு இருக்கானா, எங்கிட்ட கேட்டுட்டானே அப்படின்னு சந்தோஷமாகும். ஏன்னா ஒருத்தன் கொடையாளின்னு இருக்கான்னு வச்சுக்கோங்க, யாராவது கேட்டு அவன் கொடுத்தாதான் அதை போட்டோ பிடிச்சி வாட்ஸ்அப்லேயே போட்டாதான் நான் கொடுத்தேன்னு ப்ரூஃப் ஆச்சு, யாருமே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. எங்கேயிருந்து அவன் வந்து ஒரு டொனேஷன் கொடுத்தானா இதுவாக போறது, எவ்வளோ கொடுத்தாலும் நான் கொடுத்தேன்னு போட்டு போட்டுக்கணுமா இல்லையா. அது மாதிரி எப்ப கேட்கறவன் ஒருத்தன் கிடைச்சான்னா கொடுக்கற சந்தோஷம். அதுல பாரதியார் பாட்டு சொல்லிச்சு ஒரு பாட்டு சொல்லுவான், என்னை களி தீர்த்து, அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லுவாரு, சின்னஞ்சிறு கிளிய கண்ணம்மா நினைக்கிறேன், அதுல வரைச்சு அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க. அந்த குழந்தைக்கு அந்த குழந்தை தர நமக்கு ஒரு பதவியை கொடுக்கறதா இல்லையா, அது இல்லாட்டி ஏது அந்த பதவி, அது நம்மளை டிபெண்ட் பண்ணி இருந்தா கூட அது இருக்கிறதுனால நம்ம ஒரு அது ஒரு இது கிடைக்கிறது. அந்த மாதிரி பகவான் என்ன கேட்கறதுனால ஒரு அவனுக்கு சந்தோஷம், என்ன கேட்ட வேற எங்கேயும் போகாம பெரிய சந்தோஷம் நினைச்சுக்கான். ஆனா ஞானி இருக்கானே, ஆத்மா ஏவ மேமதம், அவனுடைய ஆத்மா, அவனுடைய ஆத்மான்னு சொல்லி ஔபச்சாரிக்கம் வந்துட்டுல. திருப்பி நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது, அவன் ஒரு ஆத்மா பகவானுக்கு, திருப்பி அவனுக்கு ஒரு சரீரம்லாம் கிடையாது. பகவான் தான் எல்லாருக்கும் அந்தராத்மா, அவன் எனது உயிர் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஆஸ்திதா சஹி யுக்த ஆத்மா, அவன் தான் யாரு, யுக்த ஆத்மா, என்னோட கூடியவன். மாமேவ அனுத்தமாம் கதி, என்னதான் அனுத்தமான்னு சொன்னா அதற்கு மேல எதுவும் உயர்ந்து இல்லை. உத்தமம்னா உயர்ந்தது, அனுத்தமம்னு சொன்னா அதற்கு மேல எதுவும் உயர்வு இல்லாதது. அப்ப எப்படி என்ன என்ன அப்படின்னு நினைக்கிறான் அவன், அப்படிப்பட்ட உயர்ந்த கதியா நினைக்கிறான். சர்வே ஏவ ஏதே, சர்வே ஏவ ஏதே, இவர்கள் நாலு பேருமே மாமேவ உபாசத்தே, என்னே உபாசிக்கின்றனர். இதி அதனால் உதாராக வதான்யாக ஏ மத்தோ எது கிஞ்சிதபி கிண்ணந்தி. மத்தான் என்னிடம் இருந்து பஞ்சமே பக்தி என்கிட்ட இருந்து எதையோ வாங்கிக்கிறார். தேஹி மம சர்வஸ்வ தாயினஹா, அவ என்ன பண்றா எனக்கு, அவ எனக்கு மொத்தத்தையும் கொடுக்காம நான் நினைச்சுக்கிறேன். ஞானி தூ ஆத்மா ஏவ மே மதம் ததாயத்த ஆத்மதாரண அகம் இது மன்னியே, ததாயத்த ஆத்மதாரண அகம் இது மன்னியன்னா நான் அவனை வந்து டிபெண்ட் பண்ணிருக்க மாதிரி அர்த்தமா இருந்தோம், பக்தனை டிபெண்ட் பண்ணி நான் இருக்க மாதிரி ஒரு அர்த்தமா இருந்ததுல. அப்படிப்பட்ட அவ்வளோ எனக்கு இது, ஏன்னா அவனுக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால தாங்கிக்க முடியாது அந்த ரீதியில் அதை பார்க்கணும். இப்ப பக்தன் பெரியவனா பகவான் பெரியவனா பார்க்கச்சே, பாரதத்தில் நமக்கு அந்த கதை எல்லாருக்கும் தெரியும். பகவான் சபதம் எடுக்கிறார், என்ன சபதம் எடுக்கிறார்னா, இந்த மாதிரி போரில் நானும் எந்த ஆயுதத்தையும் எடுக்க மாட்டேன், போர்ல எந்த ஆயுதத்தையும் நான் எடுக்க மாட்டேன்னு சபதம் எடுக்கிறேன். ஏன்னா துரியோதனுக்கு படையை கொடுத்துட்டார், அர்ஜுனனுக்கு வெறும் சகாவா வரேன், தேர் ஓட்டின்னு வரேன் அப்படின்னு, நான் வந்து எந்த ஆயுதத்தையும் எடுக்க மாட்டேன்னுட்டார். அப்ப பீஷ்மரை பத்தி கேள்விப்பட்டார், பீஷ்மரை பத்தி கேள்விப்பட்டுட்டு அப்படியா நான் ஒரு சபதம் போடுறமே, ஒரு கவுண்டர் சபதம் எடுக்கிறேன், கிருஷ்ணனை ஆயுதத்தை எடுக்க வைக்கிறேன் அப்படின்னு. பகவான் சத்து சங்கல்பன், அவன் சங்கல்பம் பண்ணிட்டான், என்னன்னா ஆயுதத்தை எடுக்க மாட்டேன்னு. அவனுடைய பக்தன் ஒரு சபதம் போட்டிருக்கார், நான் கிருஷ்ணன் ஆயுதம் எடுக்க வைக்கிறேன்னு. இப்ப போர் நடந்தது, பத்தாவது நாள் ரொம்ப கோரமான யுத்தம். பீஷ்மர் வந்துட்டார், ஏறி வந்து அவன் அர்ஜுனனை எல்லா பாண்டவர்களையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டார், யாரையும் கொல்லல, ஆனா அவன் ஆயுதத்தெல்லாம் அடிச்சு அர்ஜுனனையும் கடைசியில் அடிச்சிட்டார். இப்ப ஒரு அம்பை விட்டா அர்ஜுனன் நோக்கி அம்பை வச்சுட்டு இருக்க, வச்சுட்டு சமயத்துல கிருஷ்ணனுக்கு மகா கோபம் வந்துடுது. உடனே என்ன பண்றாரு, இறங்கி அந்த தேர் சக்கரத்தை, ஏன்னா கிருஷ்ணன் ஆயுதத்தை எடுத்துன்னு போல, ஏன்னா எடுத்து போனா எல்லாம் என்ன நினைச்சுப்பா, ஒருவேளை யூஸ் பண்ணலாம் நினைச்சுப்பா, ஆனால் எல்லாத்தையும் ஆற்றுல எடுத்துட்டு வந்துட்டாரா. இப்போ இறங்கினா ஒன்றுமே இல்லை எடுத்து அடிக்கிறதுக்கு, பார்த்தா தேரோட சக்கரங்களே இந்த கிடக்கு, அதை எடுத்து அப்படி பீஷ்மர் மேலே அடிக்கிறதுக்காக அந்த இஸ்கான் படம் ஒன்று இருக்கு, அதை முடிஞ்சால் பார்க்க நினைக்கலாம், ரொம்ப ஜோராக இருக்கும். அப்போ ஏகி ஏகின்னு ஒரு ஸ்துதி இருக்கு, பீஷ்மர் ஸ்துதி ஒன்று இருக்கு. இதுக்கு தான் நான் காத்துக்கிட்டேன் அடின்றேன், உங்கள் கையால் நான் போகணும் அப்படின்னு பீஷ்மரோட ஸ்துதி இருக்கு. இப்போ யார் ஜெயிச்சா, இப்போ பகவான் ஜெயிச்சாரா பக்தன் ஜெயிச்சாரான்னா, பக்தனை பகவான் ஜெயிக்க வச்சான், ஏன்னா ஞானியதும் ஆத்மீக நியமத்தம். என் பக்தன் தோத்துட்டான்னு லோகத்துல பேச்சிருக்க கூடாது, என்கிட்ட கூட அவன் தோக்க கூடாது, அப்படி அந்த மாதிரி ஒரு பகவானுக்கு ஒரு இது. ஸ்தோத்திரத்துல வரைச்சு ஞாபகம் வரல, தொயாபி லப்தம் பகவன் இதானிம் அனுத்தமம் பாத்திரமிதம் தயாயாகன்னு ஒரு பத்தியம் இருக்கு. அதுக்கு சொல்ல ஆள வந்தார், எப்படியோ நீ எனக்கு கிடைச்சிட்டேன், நான் உனக்கு கிடைச்சிட்டேன், ஆனால் நீ என்னை மிஸ் பண்ணினா இதற்கு மேலே உனக்கு ஒரு வெற்றி கிடைக்க மாட்டான். அனுத்தமம் பாத்திரம் நான் தான், உன் தயைக்கு, உன் தயைக்கே ஒரு புகழ் வரணும்னா இவன் மேலே தயம் பண்ணாப்பா அப்படின்னு, என் மேலே பண்ணதும் உனக்கு புகழ்மே தவிர, நீவும் யார் யாருக்கும் அப்படின்னு இருக்கு, இருக்கவாலே கொடுத்துருந்துருக்கா சம்பாவனை பண்ணிட்டு இருக்கா, இருக்க வேலை கொடுத்துட்டு இருக்கா, இல்லாத ஒரு சுதந்திர அவரு கொடுத்தாதான், அப்ப கொடுத்ததுக்கு அர்த்தமாச்சு. அது மாதிரி அனுத்தமும் தய, அனுத்தமும் பாதம் நான் தான், எனக்கு கொடுத்தாதான் உன் தயக்கே பேர் அப்படிங்கிற அந்த மாதிரி இந்த அர்த்தத்தை தான் அவங்க பத்தியம் பண்ணிருக்கா. கஸ்மாத் ஏவம் எஸ்மாத் அயம் மயாகினா ஆத்ம தாரண அசம்பாவனையா, நான் இல்லாம அவ ஆத்ம தாரணமே அவளுக்கு முடியாது, ஆத்ம தாரணம் அவளுக்கு முடியாது. மாமேவ அனுத்தமம் பிராப்தியம் ஆஸ்திதா, என்னையே அப்படி வச்சுருக்கிறவா, சிவாய்மொழி வந்து முழுக்க முழுக்க அனுபவ கிரந்தம். அதுவர் சில இடங்கள் அப்படியே இது பண்ணுவார். ஆவாரார் துணை என்ன அலைநீர் கடல இருந்து நாவாய்போல் பிறவி கடல் இன்னாந்து நங்க அப்படின்னு அங்கங்க நீ என்னை காப்பாத்தி தீரணும் அப்படின்ற விதத்தில் நிறைய பாத்திரங்கள் இருக்கும். இதெல்லாம் இந்த பாவம்தான். எல்லாம் என்னது மயாவினா ஆத்ம தாரண அசம்பாவனையா, இதுதான் அர்த்தம் அந்த பாத்திரத்துக்கெல்லாம். என்னை விட்டு அந்த பிரிவை தாங்க முடியாம இருந்துட்டு இருக்கோம். எல்லா எல்லா இதுலையும் இருக்கு, எல்லா பிரபந்தங்களும் பாத்திரங்கள் இல்லை கிடைக்கிறது. அனுத்தமம் பிராபியம் ஆஸ்தித அத்த தேனவினா மமாபி ஆத்ம தாரண சம்பவதி, அவளுக்கும் அவளை விட்டு என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிறார். ததஹ மமாபி ஆத்மாஹி சஹ, எனக்கும் அவன் ஆத்மாதான் அப்படின்னு. ந அல்பசங்கியா சங்கியாதானாம் புண்ணியஜென்மனாம் பலம் இதம் என் மச்சேஷதைக ரசாத்ம யசாத்ம யாத்தாத்ம ஞானபூர்வகம் மத் பிரபதனம் அப்பித்து. சரி, ஏதோ புண்ணியம் பண்ணாருன்னு சொன்னார். முதல்ல என்ன சொன்னாரு அங்க சுக்ருதினஹா அர்ஜுன சதுர்விதா மாம் பஜந்தேன். சுக்ருதின ஜனாக சதுர்விதா மாம் பஜந்தேன். சுக்ருதின்மன்னாரு புண்ணியம் பண்ணிருக்கணும். சரி, கோயிலுக்கு போனேன், அதில் பிரச்சனை பண்ணேன், இல்லை பசுமாட்டுக்கு பில்லு கொடுத்தேன், இல்லை ஆத்திக்கீரை கொடுத்தேன், நானும் புண்ணியம் பண்ணிருக்கேன்னு சொன்னால் இந்த புண்ணியெல்லாம் போறாது. இதுக்கு பகவான பத்த நினைப்பு வரதுக்கு இந்த புண்ணியெல்லாம் போறாது. அல்பசங்கியா சங்கியாதானாம் புண்ணிய ஜென்மானாம் பலம் இதம். ஏதோ நாலு வாட்டி போயிட்டேன் அப்படின்னு கிடையாது. இதெல்லாம் அதில் வேடிக்கையாக சொல்லுவார். இதில் யோகசூத்திர வியாக்கியானத்தில் சதாசிவ பிரம்மேந்திரம் சத்து தீர்க்கால நிரந்தரி என்ற எங்க சொல்லிப்ப நினைக்கிறேன். அதில் வரைச்சு தீர்க்க காலத்துக்கு சொல்கிற ஒரு ஒரு குழந்தைக்கு உபநயனம் பண்ணா, உபநயனம் பண்ணி என்ன பண்ணால் பாடசாலையில் போட்டான் வேத அத்தியனம் பண்ணுறதுக்காக. அவன் அம்மா அப்பாவுக்கு ஒன்றும் அவேர்னஸ் இல்லை வேதத்தெல்லாம் பற்றி. ஆனால் இப்போ ட்ரெண்ட் எப்படி திரும்பிட்டு இருக்கு இல்லையா, அதனால பண்ணால் சரி அத்தியானத்தில் போடலாம்னு சொல்லிட்டு நாலு வேதம். எத்தனை வேதம் கேட்டா? நாலு வேதம் தான். நாலு வேதம் தானா? ஓகே சரி. பையன் அனுப்பிச்சா, அஞ்சு நாள் ஆச்சு பையன் திரும்பி வரல பாடசாலையிலேருந்து. அவன் அம்மாவுக்கு விசாரம், நாலு பேர் தானே சொன்னா, அஞ்சு நாள் ஆயிரத்தி ரெண்டு திரும்பி வரலி அப்படின்னாலாம். அது மாதிரி ஏதோ இந்த மாதிரி நாலு நாள் அஞ்சு நாள் பண்ற காரியம் இல்லை. இது என்னது பகூனாம் ஜென்மனாம் அந்தே ஞானமான் நாம் பிரபத்தியதே. பகூனாம் ஜென்மனாம் கொண்டர், பல ஜென்மங்கள் போனதுக்கு, பல ஜென்மங்களா 258 பல ஜென்மங்களா செய்யப்பட்ட புண்ணியத்தின் பலம் இருக்கே, அப்பதான் பக்தி பெருமாள் மேல ஈடுபாடு எல்லாம் வரும், இல்லாட்டி வராது. அதுவும் சில பேருக்கு சின்ன வயசுலேயே வருது, வந்துன்னா கண்டிப்பா அதை பண்ண ஒரு புண்ணிய விசேஷம்தான். வாசுதேவ சர்வம் இது ச மகாத்மா சுதுர்லபா, வாசுதேவா சர்வம் இது ச மகாத்மா சுதுர்லபா, துர்லபா சுதுர்லபான்னு சொன்னார். கிடைக்கிறது வெறியர் அப்படின்னு அவரே சொல்றார். பகுனாம் ஜென்மனாம் புண்ணிய ஜென்மனாம் புண்ணிய ஜென்மனாம் அந்தே. 759 பாருங்க வியாக்கியானம் மேல பகுனாம் ஜென்மனாம் புண்ணிய ஜென்மனாம் அந்தே. பகுனாம் ஜென்மனாம்னு என்ன அர்த்தம்னா, பகுனாம் ஜென்மனாம் வெறும் பிறவி இல்ல, புண்ணிய ஜென்மனாம் அர்த்தே. அதுல புண்ணியம் பண்ணிருக்கக்கூடிய முடிவுல அவசானே வாசுதேவ சேஷதைக ரசா, வாசுதேவ சேஷதைக ரசகம்னா அவனுக்கு சேஷம் சேஷனா இருப்பதே நாராயணனே நமக்கே பறைதருவான். அதான் திருப்பாவை கொண்டாடுறது காரணம் என்னன்னா, எங்கேயும் சுத்தி வளைச்சலாம் ஒண்ணுமே இல்லை, நாராயணனே நமக்கே பறைதருவான். எல்லாம் அந்த ஏவகாரம்லாம் போட்டு ஜம்முன் வச்சிருக்கேன். அது மாதிரி அந்த அந்த பறை என்னது பறன கைங்கரியம். அதனால அப்படிப்பட்ட அகம் ததாயத்த ஸ்வரூப ஸ்திதி பிரபிருத்தி ஹீச்ச, ததாயத்த ஸ்வரூப ஸ்திதி பிரபிருத்தி ஹீச்ச, நான் என்னது மாம் பிரபத்தியதே சமஹாத்மா துரியம் சொன்னார். அதாவது என்னுடைய இருப்பு சத்தை இருப்பு எல்லாமே ததாயத்தம் அப்படின்னா எம்பெருமானை சார்ந்து இருக்கிறதுன்ற எண்ணம் வரும். நமக்கே வருதில்லை, நமக்கு என்ன வருதுன்னா நமக்கு இருக்கிற காலம் ஒன்று தெரியும், ஒரு அகங்காரம் வந்துடுறது, ஐ ஆம் பை மைசெல்ஃப் அப்படின்ற எண்ணம் வருது. உங்களெல்லாம் தெரியல அப்படின்னு நிறைய அடிக்கடி வருது. நம்ம யாருக்குமே வந்து ஒரு இது இல்லைன்னு தோன்றது ஒரு சமயம் இல்லையா, ஆனா அப்படி இல்லை. யோசிச்சு பார்த்தா வச்சுக்கோ, நம்மள எவ்வளோ ஃபேக்டர்ஸ் நம்ம நம்மளா இருக்கு வைக்கிறது. அப்ப ஒரு ஒரு ஃபேக்டர் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா கடைசியில் அங்கே அல்டிமேட்டா இருக்கிறது எம்பெருமான் தான். அப்ப பெருமாள் தான் எடுத்து வைக்கிறார். அந்த எண்ணம் இருந்தது வச்சுக்கோ, அப்புறம் அந்த இது இருக்காது. பரிபாஷையில் இருக்கு எல்லாருக்கும், போன் எடுத்தா அடியன் தாசன் அதெல்லாம் வர்றது. அது வெடிக்க சொல்லுவார் எங்க வாத்தியார் ஒருத்தர். திருமஞ்சன காலத்தில் ஒருத்தர் கோவிலுக்கு போனார், நல்ல பரிபாஷைன்னா உண்டு வைஷ்ணவ பரிபாஷையெல்லாம். போனா பட்டாச்சாரர் நம்ம திருவஞ்சாமணின் இருந்தார். அடியன் தாசன் ஒருத்தர் போய் வாரம் வாரம்னர் போய் உடனே ஜலம் கொண்டு வரோம், ஜலம் காலி எடுத்துனர். உடனே ஒரு கோபம் வந்துட்டு என்ன அடியன் தான் கிடைச்சினா அதுக்கு அப்படின்னார். இதுக்கு என்ன அடியன் வேணும், நானே சொல்லிட்டு போலாம் அடியன் தான். அப்போ கூட பரிபாஷை விடல வேற, இப்ப வெறுமை வார்த்தையில அந்த இதுக்கு தர பாவம் மனசுக்குள்ள போகல. அதுக்கு நானே சொல்லலாம், சொல்ல மாட்டேன், ஏன்னா நம்ம சொசைட்டில இருக்கிறதுனால அடியன் அடியன் நம்ம சொல்லி பார்க்கலாம். அது மாதிரி இங்க இல்ல, இது வந்து அவளுக்கு அகம் ததாயத்த ஸ்வரூப ஸ்திதி பிரவர்த்தி சச்ச அசங்கேயி கல்யாண குணைகி பரதரஹ இது ஞானவான். அவன் இப்ப அவன் மேம்பட்டவன் சொன்னா வச்சுக்கோ, எல்லாருக்கும் அவாவா தேவதைகள் மேம்பட்டவர்கள் தான், நம்ம போய் ஆரோக்கியம் பண்ண முடியாது. அவாவாளுக்கு இத்தனை தேவத்தில பக்கம் போறவாளுக்கும் அவாளுக்கும் அவா தேவதை பரதரன் தான். ஆனா அசங்கேயி கல்யாண குணைகி பரதரஹ, இப்படிப்பட்ட கல்யாண குணங்கள்லாம் இருக்கு, அது எம்பெருமானத்துல மட்டும்தான் இருக்கு. இது ஞானவான் பூத்வா ஞானி ஆகி வாசுதேவ ஏவ மம பரம பிராபியம் பிராபகம் ச அந்யதபி என் மனோரதவர்த்தி சயேவ மம தத் சர்வம் இது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அதான், உண்ணும் சோறு பருகு நீர் தின்னு நச்சு எல்லாம் கண்ணன், வாட் எவர் பார்க்கறதெல்லாம் எம்பெருமான் தான். தத் சர்வம் இது மாம் யோ பிரபத்தியதே, என்னை எவன் அடைகிறானோ, மாம் உபாசத்தை, என்ன அர்த்தம் அதுக்கு, மாம் உபாசத்தை உபாசிக்கிறானோ, ச மகாத்மா, ச மகாத்மான்னு போட்டர், மகாமனாக பெரிய மனதை படைத்தவன், சுதுர்லபா துர்லபதரஹ லோகே, லோகத்தில் அப்படிப்பட்டவன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. வாசுதேவ சர்வம் இத்தியஸ்ய அயம் ஏவ அர்த்தஹ, இதுதான் அர்த்தம் இருக்கு. என்னது, பிரியோகி ஞானியஹ அத்தியர்த்தமஹ அகம் ஆசித சகியுக்தாத்மா மாமே அனுத்தமாம் கதி மிதி பிரக்கிரமாது. இதான் இப்ப இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்கார். பதினேழாவது சொல்லிச்சு, பிரியோகி ஞானியஹ அத்தியர்த்தம் அகம், என்ன காட்டிலும் ஞானிகளுக்கு பிடிச்ச விஷயம் வேற வருதும் இல்லை, பகவானையும் பிடிக்கும் இல்லை அவளுக்கு, பகவானத்தான் பிடிக்கும் வேற எதுவும் இல்லை, அந்த மாதிரி. ஞானவான்ச அயம் உக்த லட்சண ஏவ அசேவ பூர்வோக்த ஞானி பார்த்து. அப்ப ஞானவான் யாருன்னா, இப்படி இந்த ஞானி தான் அவர் சொல்லியிருக்கார். பூமி ராபக இத்தி ஆரம்பிய அகங்கார இத்தீயம் மே பின்னா பிரகிருதி அஷ்டதா அபரேயம் மதிஸ்பன்யாம் பிரகிருதி வித்திமே பராம் ஜீவபூதாம் இது சேத்தனா சேத்தனஸ்ய பிரகிருதி துவயஸ்ய பரமபுருஷ சேஷதேக ரசா ரசதா உக்தா. எங்க ஆரம்பிச்சார்னா பூமி ராபகன் ஆரம்பிச்சார், நாலாவது பத்தி ஆரம்பிச்சார் இல்லையா, அங்கிருந்து சொல்லச்சு ரெண்டுமே எனக்கு சேஷபூதம் தான், அச்சேத்தனம் என்ன சேத்தனம் என்ன இரண்டு விதமான பிரகிருதிகளும் எனக்கு சேஷபூதம் தான், சரியா. அகம் கிருஷ்ணஸ்ய ஜகத பிரபவ பிரளயஸ்ததா மத்த பரதரம் நானியது கிஞ்சிதஸ்து தனஞ்சயன் ஆறு ஏழு சொன்னார். இத்தியாரப்பிய ஏ செய்த சாத்விகா பாவாக ராஜசாஸ் தாமசாச்சயே மத்த ஏவேத்து தான் வித்தி நத்வகம் தேசத்தை மயி இது பிரகிருதி துவயசிய காரிய காரணோபயாவஸ்தஸ்ய பரமபுருஷாயத்த ஸ்வரூபஸ்திதி பிரவர்த்தித்வம் பரமபுருஷஸ்ய ச சர்வைஹி பிரகாரைஹி சர்வஸ்மாத் பரதர தத்வம் பரதரத்வம் உக்தம் அத்த சயேவ அத்ர ஞானி இது உச்சது. எப்படிப்பட்டவன்னா, இப்படி தெரிஞ்சின்றவன், இப்படி தெரிஞ்சின்றவன், நிம்மரமான கல்யாண குணங்கள் தெரிஞ்சுட்டு அவன் தான் எல்லாத்துக்கும் மூலம், அவன் தான் எல்லாத்தையும் தரிப்பவன், இப்படி தெரிஞ்சுட்டு அனைத்து எதெல்லாம் இருக்கோ லோகத்துல ரெண்டு பிரகிருத்திய சொன்னார், அபரா பிரகிருதி பரா பிரகிருதி சொன்னார், ஒன்னு அச்சேதத்தை குறிக்கிறது சேதத்தை குறிக்கிறது, எல்லாத்துக்கும் மூலமா நான் தான் இருக்கேன், என்ன என்ன ஆயத்தமா கொண்டது, அப்புறம் எப்படி என்னென்ன சாத்விகமான பாவங்கள்லாம் இருக்கோ இல்லையா, பலவத்தாம் பலம்னா சொன்னார், அப்படி எல்லாம் இருக்கோ நான் இப்படி என்ன தெரிஞ்சுட்டு அப்படிப்பட்ட என்னை தெரிஞ்சுட்டு அடையவர்கிட்டானே அவன் தான் ஞானி. அந்த ஞானி லட்சணத்துக்கு இதெல்லாம் விஸ்தாரமா ஒரு சம்மரைஸ் பண்றார். தஸ்ய ஞானினா துர்லபத்வம் ஏவ உபபாதயதி. இப்ப ஏன் துர்லபாலாம், ஏன் இது என்ன ஈஸி இல்லையா அப்படி தெரிஞ்சுக்கிறது, நான் எவ்வளவு பேர் கீதை வாசிட்டு இருக்கா காலங்காலமா தெரிஞ்சுக்க முடியாதா, இல்ல ஏதோ பாஷையெல்லாம் வாசிட்டு இருக்காலே தெரிஞ்சுக்க முடியாதுன்னு கேட்டா அதுக்கு சொல்ற, தஸ்ய ஞானினஹ துர்லபத்வம் ஏ உபபாதயதி. ஏன் கஷ்டம்னா, காமை ஸ்தைஸ்தைர் ஹிதஞானாக பிரபத்யந்தே தேவதாக தம் தம் நியமமாஸ்தாய பிரகிருத்தியா நியதா ஸ்வயா. என்ன பண்றா சில சமயம் திடீர் ஒரு தேவை வந்துடுறது, வந்தா இந்த தேவதையை போய் கேட்டா இது கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா எத்த தின்னா பித்த தின்னு எல்லாருக்கும் வருது. இது நம்ம அந்த அளவுக்கு நம்ம ஒன்றும் வைராகியசாலை இல்லை, வாழ்க்கையில நிறைய கட்டங்கள் வருது. சில சமயம் என்ன இருக்குதுன்னா, சரி எத்தையோ பண்ணுவோம், இதே தப்பிச்சா தெரியும் தோன்றது, ஒரு வியாதி வருது, நம்ம யூஸ்வலா போய் டாக்டர் கிட்ட போயிட்டு இருக்கோம், அவரே சரணாகதின்னு போயிட்டு இருக்கோம், போனா ஒண்ணும் பலிக்கல. அப்ப யாரும் சொல்றா இல்ல இல்ல அங்க போங்கோ, அங்க நிறைய பேர் குணமா இருக்கு, உடனே அங்க ஓடுறோம். ஏன் நமக்கு அந்த ஸ்திதி அந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி ஸ்தித்தில நம்ம கொடுக்க கூடாதுன்னு பிரமாட்டம் வேண்டிக்கிறோம் நம்ம. அதாவது எந்த ஸ்திதி வந்தாலும் நான் உடனே நினைக்கிறேன் வேண்டிக்கிறது ஒண்ணு, அப்படிப்பட்ட ஸ்தி எல்லாம் கொடுத்துடாத, நான் அதுக்கெல்லாம் அருகாதன் இல்ல, என்ன அவ்வளவு கஷ்டத்துக்கு ஆளாக்காத நம்ம வேண்டிக்கிறோம். இதுல இன்னொன்னு சொல்லணும், பக்தின்றது பொதுவான விஷயம்தான், பெருமாளத்துல பக்தின்றது நம்ம கீதையில சொல்ற விஷயம், ஆனா பக்தின்றது பொதுவான காமன் இல்லையா. அப்பைய தீட்சிதர் இருந்தார், அப்பைய தீட்சிதர் வந்து பெரிய ஸ்காலர், அவர் சிவபக்தர், தீவிரமான சிவபக்தர். அவருக்கு ஒரு சந்தேகம் வந்தான் ஒரு நாள், என்னன்னா நம்ம இப்படி தெளிவா முயற்சின்னு இருக்கோம், நிறைய சாஸ்திரங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கோம், நம்ம நமக்கு வந்து நம்மளுடைய இந்த ஜாகிரத அவஸ்தையில பக்தி இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, ஒரு கால நமக்கு பைத்தியம் முடிச்சிருத்துன்னா, ஏன்னா உள் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கும் தெரியாது, ஆவி மனசுல அது தூக்கத்துல கனவுல வரலாம், எப்பயாதான் வெளி வெள்ள தலை காட்டும் அது. அப்ப என்ன நினைச்சிருந்தா நமக்கு ஒரு கால் ஒரு பித்து பிடிச்சதுன்னா அப்ப நம்ம என்ன உணருவோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்க சிஷியால போட்டு ஊமத்தங்காய் சொல்லுவாங்க, உண்மத்தங்காய் அதை அரைச்சி ஏதோ ஒரு லிமிட்டட் அளவு வச்சுருக்கோம், கூடவே அதுக்கு கவுண்டர் ரொம்ப ஜாஸ்தியா போயிட்டு அதை இறக்கிறதுக்கு வருதுன்னு வச்சுக்கோ சொல்லிட்டு அதை சாட்டாரா, சாப்பிட்டுட்டு என்ன வருது ரெக்கார்ட் பண்ணுவோம்னாரா, உடனே எல்லாம் ரெக்கார்ட் ரெடியா வச்சுட்டா பித்தம் தலைக்கு ஏறுது. அப்பயும் அவருக்கு சிவபக்தி தான் வெளிப்படுத்துதான், அப்படிப்பட்ட பித்த தசையிலையும் அவருக்கு சிவமேதக பக்தி தான் வெளில வந்து சொல்லுவான் கதை பரம்பரையா. அது மாதிரி ஒரு ஒரு பக்தன் அவன் தான் எதிர்பார்க்கிறான், சும்மா எப்பயோ என்னால முடியும், முடிஞ்சப்ப கோயிலுக்கு வர முடியாதுக்கும் முடியாதுன்னு சொல்றதும் கிடையாது. அது மாதிரி காமை தைஸ்தே ரிதஞானாக மிச்ச பேருக்கு எப்படி இருக்குன்னு கேட்டா, ஏதோ ஒரு ஆசை வருது, அந்த ஆசையை தீர்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணும், வேற ஏதோ தேவதை கிட்ட போறோம், அங்கேயும் கிடைக்கிறது. சொல்லப்படுற பின்னாடி ஆழ்வார் அவரவர் தம தம தரிவரி வகை வகைன்னு, அவரவர் இறையவர் குறைவில் இறையவர் சொல்லிட்டு அவரவர் விதி வழி அடையணும் சொல்றதுக்கு தான் தாத்பரியம். எல்லாத்தையும் நான் தான் கொடுக்குறேன், என்ன ஆவாலும் லேட்டா என் மூலமா தான் அங்க போறதுங்க. இல்ல கலக்ஷேபத்தை சொல்லச்சும் சொல்லுவா, பையன் ஆத்த விட்டு கோச்சின்னு போயிட்டான், போய் மரத்துல உட்காந்துருக்கான், அம்மா சாதம் கொண்டு போற, அது அப்பா அப்ரூவலோட போறது, அப்பா கிட்ட கோச்சின்னு மடத்துக்கு போயிட்டான் பையன், உட்காந்துருக்கான் வைராக்கியம், பசி வேலை வந்த இதுனே அப்ப அம்மா என்ன பண்றா சாதம் எடுத்துன்னு ஓடுறா, அது யார் அனுப்புறது, அங்கீகாரம் கொடுத்தது யாரு, அப்பா தான். சரிப்போ ஒழிஞ்சு போல் கண்ணு தெரியாம இருக்கார், ஸ்டாப் பண்ணாம இருக்கார், அப்ப நினைச்சிருந்தா அம்மா கொண்டு கொடுத்தாங்க, ஆக மொத்தம் அங்கே. அது மாதிரி எல்லாம் கொடுக்கறது பகவான் தான் ஆக மொத்தம், ஏன்னா இவா எல்லாமே சொல்லப்படுற பின்னாடி எல்லாமே அவா அவாலே அல்பஜீவி தான், லிமிட்டடா ஐஸ்வர்யத்தை உடையவா தான் அவாலும், அவளுக்கு ஒரு ஸ்டேட்ல ரன் அவுட் ஆஃப் ஸ்டாக், திருப்பியும் போய் வாங்கினது தான் உண்டு அவளுக்கு. அந்த மாதிரி காமை தைசர் ஹிதஜானாக அவ என்னெல்லாம் ஆசைப்பட்டாலும் அதனால அபகரிக்கப்பட்ட ஞானத்தை உடையவர்களாக அந்நிய தேவதாக பிரபத்யந்தே லோகத்தில் என்ன ஆறுது, ஏன்னா இங்க ரிசல்ட் டிலே ஆகும் ஆனா நிச்சயமா கிடைக்கும், மிச்ச இடத்துலாம் இம்மிடியட்டா கிடைக்கிறது, ஆனா அது ஸ்திரமா இருக்காது, இன்னொன்னு மோட்சம் கிடைக்காது. அதனால தம் தம் நியமம் ஆஸ்தாய என்ன பண்றா, அந்தந்த தேவதைகளுக்கு உண்டான நியமங்களை கடைபிடிச்சிருந்து பிரகிருத்தியா நியதாக ஸ்வயம் அந்தந்த என்ன நியமங்கள் வேணுமோ அதெல்லாம் கடைபிடிச்சு அங்க போய் இருந்துட்டு இருக்காங்க. சர்வே ஏவகி லௌகிக்காக புருஷாக ஸ்வயா பிரகிருத்தியா பாப வாசனையா குணமய பாவ விஷயா நியதா நியத நித்யான்விதாக சர்வே ஏவகி லௌகிக்காக புருஷாகனு போட்டார், லௌகிக்காக புருஷாகனு போட்டார். லோகத்துல எத்தனையோ தேவதைகள் இருக்கு, இப்படி போனோம்னா பாக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்கு, எவ்வளவு தேவதைகள் இருக்கு, அதுவும் புதுசு புதுசா வேற நிறைய தேவதைகள் உண்டு பண்றா, எங்கேயோ வேத மூலத்தையும் கல்பிக்கிறா, கல்பிட்டு இந்த மாதிரி அதுக்கு வியாழக்காமையோ சனிக்காமையோ ஞாத்திக்காமையோ ஏதோ பண்ணா அதை பலன் கிடைக்கும் சொல்லிட்டு இருக்காரு, அதை நம்பி நிறைய போயிட்டு இருக்காரு. அப்ப என்ன பண்றா, அதுக்கு உண்டான விரதம், அதாவது ஏகாதசி விரதத்தை தவிர வேற எந்த விரதம் நமக்கு ஆக்சுவலா உச்சித்தமே கிடையாது, விரதம்னு சொன்னா அது ஏகாதசி தான். நிறைய பேர் என்ன பண்றா, அந்த தேவதைக்கு இந்த தேவதைக்கு இல்ல இவருக்கு அவருக்கு வியாழக்கிழமை சில பேர் விசேஷமா இருக்கு இப்பெல்லாம் இருந்துட்டு இருக்கா, அதெல்லாம் கூடாது சாஸ்திரோக்தமா அதெல்லாம் கிடையாது. பாப வாசனையை என்ன பண்றா, அந்தந்த தேவதைக்கு என்னென்ன இருக்கோ அந்தந்த குணங்களால கட்டுப்பட்டு இருந்துட்டு இருக்கா, அவளோட வாசனைகள் அது காரணமா இருக்கு. தைஹி தைஹி ஸ்வ வாசனா ரூபைஹி குணமைஹி ஏவ காமைஹி, அந்த ஆசைகள் எப்படி உண்டாருதுன்னு கேட்டா அந்த வாசனா ரூபமான குணங்களால, வாசனை குணங்கள் இவைகளை தூண்டப்பட்டு அந்த ஆசை அடையிற இச்சா விஷய பூதைஹி, அடைய வேண்டிய பொருட்கள் இருக்கும் அது கிருத மத் சுரூப விஷய ஞானாக என்னுடைய சுரூப ஞானத்திலிருந்து விலகினவான் அர்த்தம். ஏன்னா ஞானம்ன்றது எப்பயுமே ஒரே சமயத்தில் ஞானம் எல்லாத்தையும் பிடிச்சிக்க முடியாது. ஞானமும் சிங்கிள் பாயிண்டட் தான் எப்பயுமே. தியானமே பார்த்தால வச்சுக்கோ, அது வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் மெமரி தான். அது ஒரு ஒரு க்ஷணம் அப்படி மூவ் ஆகும். அப்போ ஒரு ஒரு ஃப்ரேம்லையும் அதே ஆப்ஜெக்ட் தான் வந்து அதான் தியானம். ஸ்ட்ரீம் தான் அது ஆக்சுவலாக. ஆனால் அது என்ன ஆகும், மூவ் ஆகாதனால அப்படியே ஸ்டேஷனரியாக இருக்கே ஒழிய. ஆனால் ஒரு ஒரு இதுவும் அதே தான் வந்து இந்த வெறும வீடியோ இந்த சவுத்தையும் வீடியோ எடுத்து தான் வச்சுக்கோங்க, நமக்கு பார்க்கறதுக்கு நிற்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அதுவும் வீடியோ தான். அது மாதிரி ஸ்ட்ரீம் அது. அப்போ ஞானத்துக்கு ஒரு க்ஷணத்தில் ஒரு சமயத்தில் ஒரு விஷயத்தை தான் எடுத்துக்க முடியும். உடனே டிஸ்ட்ராக்ஷன் வருதா இல்லை, ஏன் டிஸ்ட்ராக்ஷன் வருது, அடுத்த ஃப்ரேம் வந்துடுது உடனே. கேமரா மாதிரி நம்ம இந்த கேமரா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம், இந்த கேமரா வச்சுன்னு பார்த்துட்டு இருக்கோம் வச்சுருக்கோம் மைண்டில், ஒரே இடத்துல நிற்கிறது இல்லை, அது உடனே நம்ம திரும்புறது இந்த பக்கம் வேற ஒரு ஃப்ரேம் வந்துடுறது. அது மாதிரி அவருக்கு பகவானோட இது போயிடுறது. ஏன்னா அடுத்த விஷயம் வருதா இல்லையா அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, அது வந்ததுனால இப்போ இந்த ஃப்ரேம் போயிடுத்திருப்போம். ஆனால் ஞானிகள் அப்படி இல்லை, அவளுக்கு எப்பயுமே ஒரே ஃப்ரேம் தான், அந்த கேமரா நகரவே போகிறதில்லை, அது ஃபிக்ஸடு அது அப்படி இருக்கு. அது மாதிரி தத்தத் காம சித்தியர்த்தம் அந்நிய தேவதாக மத் வத்திரிக்தாக கேவல இந்திராதி தேவதாக, மிச்ச தேவதைகள் இருக்காலும் என்னை காட்டிலும் வேற இருக்கக்கூடிய இந்திராதி தேவதைகள் தம் தம் நியமம் ஆஸ்தாயே, அவாவாருக்கு நியமங்கள்லாம் இருக்கு, அதை கடைபிடிச்சுட்டு தத்தத் தேவதா விசேஷ மாத்திர பிரீணனாய, அந்தந்த தேவதையை மாத்திரம் பிரீணம் பண்றதுக்காக என்ன பண்ற, அசாதாரணம் நியமம் ஆஸ்தாய, ஒரு மாதிரி ஒரு விஷயமா விசேஷமான இதெல்லாம் பண்ணிட்டு பிரபத்தியந்தே தாயேவ ஆசிரித்திய அர்ச்சையந்தே, அவர்களையே ஆசிரித்து எம்பெருமான் தான் அவளுக்கும் அந்தர்யாமியா இருக்கான்றதை மறந்துட்டு அவாலே பலப்பிரதன் நினைச்சிட்டு அவளை ஆசிரிச்சு இருக்காங்க. யோ யோ யாம் யாம் தனும் பக்தக ஸ்ரத்தையார்ச்சதி மிச்சதி தசிய தஸ்யாச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாம் யகம், நான் தான் எழுதி கொடுக்குறேன், அகம் அகமேவ விததாமி, நான் தான் அதை மொத்தத்தையும் கொடுக்குறேன். என்னென்ன தேவதைய என்னென்ன பக்தியோட ஸ்ரத்தையோட வழிபடுறானோ நான் என்ன பண்றேன், அந்த அந்த இதை வந்து நான் தான் பூர்த்தி பண்றேன்னு சொல்றேன். இதுதான் நிர்வாக உபாசனத்துக்கு அர்த்தமா இருக்கும், அவரவர் விதி வழி அடையணுன்றேன்னு. தாபி தேவதாக மதியாக தனவக, தனவகன்னு சொன்னா தனும்னா சரீரம், என்னோட சரீர விசேஷம்தான் அவாளாம், அவாலும் என்னுடைய சரீரத்தை சேர்ந்தவா தான். மதியா தனைய தனவக தனுகு தனவக ய ஆதித்யதிஷ்டன் எம் ஆதித்யோனவேதா எஸ் ஆதித்ய சரீரம்னு அந்தர்யாமி ராமணத்தில் வருது. ஆதித்யனுக்குள்ள அந்தர்யாமியா பகவான் இருக்கான், ஆனால் ஆதித்ய ந வேத, ஆதித்யன் சூழ்நிலை தெரியல. எஸ் ஆதித்ய சரீரம், எவனுக்கு ஆதித்யன் சரீரமாக இருக்கான்னு, இதுதான் இந்த சம்பிரதாயத்துக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கக்கூடிய ஸ்ருதிகள், சரீராத்ம பாவத்தை சொல்றது. இப்போ சூரியன் தான் பிரத்யக்ஷ தேவதை நமக்கு, சூரியன் தான் பிரத்யக்ஷ தேவதை, ஆனால் அந்த சூரியனுக்குள்ள பகவான் அந்தர்யாமியா இருக்கான், ஆனால் அது சூரியனுக்கு தெரியாது. அந்த சூரியன் பகவானுக்கு சரீரமாக இருக்கான்னு சொன்னால், பகவான் ஆத்மாவாக இருக்கிறதுனால சூரியன் சரீரமாக இருந்திருக்காங்க. இப்படி ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து சொல்ல போகிறது. யோ ஆத்ம திஷ்டன்னு ஒரு நம்ம ஆத்மாக்குள்ளேயே வந்தா இருக்கான்னு சொல்ல போகிறது. இத்தியாதி ஸ்ருதிபிஹி பிரதிபாதிதாக மதியாக தனவக, அப்போ மிச்ச தேவதைகளை யாரும் கேட்டா எனக்கு சரீர பூத்தர்கள் இது அஜானன் அபி யோ யோ யாம் யாம் மதியாம் இந்திராதிகாம், தெரியாமையே இதை தெரியாம அவ வணங்குறாள்னோ மிச்ச தேவதைகள்லாம் அப்படி பண்ணா கூட தனும் பக்தக ஸ்ரத்தையா ஆர்ச்சிதம் இச்சதி இந்திராதிகாம் தனும், அந்த சரீரத்தை என்ன பண்றாவா போய் ஆராதிச்சா கூட தஸ்ய தஸ்ய அஜானதஹ அபி அப்படி தெரியாம இருந்தா கூட மத் தனு விஷயா ஏஷா ஸ்ரத்தா இது அகமேவ அனுசந்தாய. ஒரு பெரிய மனுஷர் இருக்காரு வச்சுக்கோ, அவருக்கு கீழே இருக்கவன போய் ஒருத்தன் கேட்டுட்டு இருக்கான், இவர் வந்து அதுக்காக ஈவெல்லாம் பண்ணல, என்ன கேட்காம நீ அவனை கேட்கலையா, உன்னை என்ன கிடைக்கிறத பாக்கறேன்னு சொல்லலை, போட்டுண்டா அவனு என்ன சேர்ந்தவன் தான்டா அங்க வந்து கேட்டானோ அப்படின்னு கொடுக்குற. அந்த மாதிரி பகவான் உதாரணம் இருக்க, நீ என்ன கேட்காம அங்க கேட்க, எவன் எப்படி கிடைக்கிறத பாக்கறேன் சொல்லல, அவனுக்கு தெரியல, இருந்தாலும் இவன் யாரு என்ன சேர்ந்தவன் தான், சரி போனா போறது என்கிட்ட கேட்டானோ அப்படின்னு அவர் கொடுக்குற. அதனால பண்றார் அனுசந்தாய அகமேவ அனுசந்தாய தாமேவ அச்சலாம் நிர்விக்னாம் மிததாமி அகம், அவளுடைய ஸ்ரத்தையை என்ன பண்றேன் பூர்த்தி பண்ணி வைக்கிறேன்னு சாதிக்கிறார். சதையா ஸ்ரத்தையா யுக்தஹ தஸ்யாராதன ஈகதே லபதேஜ ததக்காமான் மயைவ விகிதான் ஹிதான் மயைவ விகிதான் ஹிதான். இங்கதான் இன்னும் பொருத்தமா இருக்கு அந்த பத்தியம் அந்த ஸ்லோகம் அந்த பாசுரம் என்னாலேயே கொடுக்கப்படுகிறது தான் மயைவ விகிதான் விகிதான் விகிதானா கொடுக்கப்பட்டது பிளேஸ்ட் ச தயா ஸ்ரத்தையா அவன் என்ன பண்றான் அந்த பக்தன் தயா ஸ்ரத்தையா யுக்தா நானே அவன் ஸ்ரத்தையும் பூர்த்தி பண்ணி வைக்கிறேன் அப்படி பூர்த்தி பண்ண ஸ்ரத்தையினால அவன் என்ன பண்றான் தஸ்ய ஆராதனை மிகதே அந்த தெய்வத்தினுடைய ஆராதனத்தை விரும்புறான் ததஹ காமான் லபதே அவன் அந்த தெய்வத்தை கிட்ட இருந்து ஆசைகளையும் அடைகிறான் விஷயங்களையும் அடைகிறான் அதை யார் கொடுக்கிறா நான் தான் கொடுக்கிறேன் கடைசியில் ச தயா நிர்விக்னயா ஸ்ரத்தையா முந்திர பத்தியத்தில் அவனுடைய ஸ்ரத்தைய நிர்விக்னமா இருக்க நான் தான் பண்றேன் சரியா அப்படி நிர்விக்னமா இருக்கிற ஸ்ரத்தையினாலும் என்ன பண்றான் இந்திராதேக ஆராதன் பதி ஈகத்தை நான் தான் அவ ஸ்ரத்தையே நிறுத்தி பண்ணின்னு தெரிஞ்சிக்காம இந்திராதே தேவதையில போய் உபாசிக்கிறான் ததக மத் அனுபூத்த இந்திராதி தேவதாராதனாது தானியவகி சுவாபிலஷிதான் காமான் மயாயிவ விஹிதான் லபது அவன் நினைச்சிருக்கா இவன் நம்மளை வந்து சேவிக்கிறான் அப்படின்னு சில விஷயங்களை கொடுக்குறான் ஆனால் அந்த விஷயம் எங்கேயிருந்து வந்தது முதல்ல அது இங்கேயிருந்து கொண்டு போகப்பட்டதுதான் நான் தான் கொடுத்து வச்சிருக்கேன் அவகிட்ட சரியா அப்படின்னு சொல்றார் எத்யபி ஆராதன காலே இந்திராதே மதியாக தனவக ஆராதன காலே அவ ஆராதிக்கும் பொழுது இந்திராதய மதியாக தனவா என்னுடைய சரீரம் தான் ததையேவ ததர்ச்சனம் ச மதாராதனம் மிதின ஜானாதி கை அலங்காரம் பண்ணிட்டு இருக்கார் ஒருத்தர் கைக்கு அலங்காரம் பண்ணா அது சரீரத்துக்கு அலங்காரம் பண்ண மாதிரி தானே மொத்தத்துக்கும் பண்ண மாதிரி தான் சேர்ந்தது அது தெரியாம கைக்கு மாத்திரம் கையை மட்டும் பண்ணிட்டு இருக்காரு வச்சுக்கோங்க அவ தெரியலனா கூட அது எனக்கு பண்ற அப்படி நினைக்கிறது இல்லையா இல்லையா கைக்கு மாத்திரம் சர்வீஸ் பண்றேன்னு சொன்னா வச்சுக்கோங்க யாராவது காலை பிடிச்சி விடுறானா காலை பிடிச்சி விட்டா கூட அந்த அந்த சுகமானது ஆத்மாக்குதான் தெரியுது கருதியில அது காலுக்கும் எதமா இருக்கு இல்லைன்னு சொல்லல ஆனா அல்டிமேட்டா யாருக்கும் பார்த்தா அது உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மாக்கு தான் அது மாதிரி அது ததையேவ ததர்ச்சனம் மதாராதனம் இது ந ஜானாத்தி அவளுக்கு தெரியறது இல்லை ததாபி ரஸ்ய வஸ்துதோ மத ஆராதனத்வாத்து ஆராதக அபிரஷிதம் அகம் ஏவ விததாமி நானே கொடுக்கிறேன் அவ ஆசைப்பட்டதையும் நானே கொடுக்கிறேன் அந்தவத்து பலம் தேஷாம் தத்பவத் தெப்ப மேதசாம் தேவான் தேவயோஜோ யாந்தி மத்பக்தா யாந்தி மாமபி பட் அப்படி கிடைக்கிற பலனானது என்னவா இருக்கு ரொம்ப அல்பமா இருக்கு ஆனா அப்புறம் என்ன சொல்றாருன்னா தேவயஜக தேவான் யாந்தி அந்த தேவதைகளை வழிபடுறவா அந்தந்த லோகத்துக்கு போயிருக்கா மத்பக்தாக அப்படி மாம் யாந்தி ஆனா என்னுடைய பக்தால் இருக்காளே அவ என்னை அடைகிறார்கள் அப்படின்னு தேஷாம் அல்பமேதசாம் அல்ப புத்தினாம் இந்திராதி மாத்திர யாஜினாம் தது ஆராதன பலம் ஸ்வல்பம் யாரு தேஷாம்னா யாரு அல்பமேதசாம்னு போட்டார் மேதானா இன்டலெக்ட் மேதஸ் மேதா மேதாக அல்பமேதசாம் சொன்னா அந்த அல்ப புத்தியை உடையவர்களுக்கு இந்திராதி மாத்திர யாஜினாம் வெறும் இந்திரனை மட்டும் வழிபட நினைச்சிட்டு இருக்க வாளுக்கு தது ஆராதன பலம் இருக்கே ஸ்வல்பம் அது அந்தவத்து ஒரு அழிவை உடையது குதஹ தேவான் தேவயஜோ யாந்தி யதஹ இந்திராதீன் தேவான் தத் யாஜினோ யாந்தி அந்தந்த தேவதைகளை வந்து உபாசனம் பண்றதா அந்தந்த லோகத்துக்கு போறா சாஸ்திரம் சொல்றதுன்னு கேட்டா எந்த தேவதையை உபாசிக்கணும் அந்த அந்த லோகத்துக்கு அந்தந்த தேவதைக்கு ஒரு லோகம் உண்டு அந்த லோகத்துல போய் இருக்கணும் ஆனா அந்த லோகம் சிரமான லோகம் கிடையாது பிரளயம் வந்ததுன்னா அந்த லோகம் அழிஞ்சுதான் போக போறது அதான் அதுக்கு தாத்பரியம் இந்திராதயோகி பரிச்சின்ன போகாக பரிமித கால வர்த்தினாச்ச அந்த இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய சுகங்கள்லாம் பரிச்சின்னவா தான் இருக்கும் அன்லிமிட்டடா கிடையாது பிளஸ் பரிமித கால வர்த்தினகா ஒரு லிமிடெட் டைம் தான் ஒரு ஸ்பேன் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இதுனா நம்மளை காட்டிலும் அங்கே அதிகமாக இருக்கும் ஆனால் அல்டிமேட்டா பார்க்கச்சு அதுவும் சப்ஜெக்ட் டிஸ்ட்ரக்ஷன் தான் ததக தத் சாயுஜ்யம் பிராப்தாக தைஹி சக பிரச்சவந்தே அவனே நழுவப்படுறான் அவனுக்கு பிடிச்சி இவன் தொங்கின்னு இருக்கா அவன் அழிவச்சு இவன் அழிவுதான் அர்த்தம் நம்ம பிடிச்சிக்கக்கூடிய வஸ்து அதுவும் விழாம இருக்கணும் அதையும் விழாவிற வஸ்து வச்சுக்கோ என்ன மேட்டர் ஆஃப் டைம் தான் இப்ப விழாது ஒரு மணி நேரம் கழிச்சு விழ போறதுன்னா அதை பிடிச்சி தொங்குவானே ஒரு மணி நேரம் டைம் வேஸ்ட் அந்த ஒரு மணி நேரம் வேற ஏதாவது பிடிச்சி தொங்கின்னு இருக்கலாம் இன்னும் ஸ்திரமா இருக்கிறத காட்டிலும் அது மாதிரி அவா காலம் முடிஞ்ச உடனே பிரச்சவந்தேனா இவனும் அவள சேர்ந்து மூந்துடுறான் அவ்வளவுதான் மத்பக்தா அப்படி தேஷாமேவ கர்மனாம் மத ஆராதன ரூபதாம் ஞாத்வா பரிச்சின்ன பலசங்கம் தெத்வா மத் பிரீன பிரிணைக்க பிரயோஜனாக மாமையோ காப்பினு வந்தி. இவாளுக்கு இவாளுடைய கர்மாலையும் அன்னிய தேவதா சம்பந்தமான கர்மா வரும். ஏன்னா வேதத்தை சொல்லியிருக்க கர்மாவுக்கு இந்திராய சுவாகந்தான் இருக்கு. ஆனா அவ தெரிஞ்சு பண்ற இது வந்து பகவானுக்கு போய் சேரக்கூடிய கர்மா. அதற்கு மேல இதனால ஒரு பலன் வறுமையான அது எனக்கு வேண்டான்ற அதான் முதல்ல பண்ற பல தியாகம் பண்ணி தான் பண்ற. அதனால இவாளுக்கு அந்த லோகம் பண்ணி இருப்பதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவ என்ன டேரக்டா என்ன வந்து அடையிறாரு. இவா ஒரு கால் நான் இந்திரனை தான் ஆராதிக்கிறேன், இந்திர லோகத்துக்கு தான் போகணும் அப்படின்னு நினைச்சு பண்ணானா அங்கதான் போவா. பட் நான் இந்திரனை ஆராதிக்கல, இந்திரனுக்கு அந்தரியாமையா இருக்கக்கூடிய பகவானை ஆராதிக்கிறேன் அப்படின்னு நினைச்சிருந்தானா. அப்ப கேட்கலாம் ஏன் அப்ப அது மாதிரி வைக்கணும், முதல்ல எல்லாத்தையும் பகவானுக்கே வச்சுக்கலாமே கேட்டா லோகோ பின்ன ருச்சி. எல்லாரையும் கூட்டு வாங்க உட்கார உபதேசத்தை எது வியாக்கியானம் பண்றேன், நான் வந்து பிரம்மசூத்திரம் பாஷையும் வியாக்கியானம் பண்ணேன்னா ஒருத்தர் வரமாட்டாங்க. சில பேருக்கு அவளுக்கு என்ன பிடிக்குமோ பாகவதம் சொல்றேன் இல்ல அந்த கதையை சொல்றேன்னா இன்னும் கொஞ்சம் க்ரௌடு கூட வரும். அதெல்லாம் வேண்டாம், முதல்ல நேரம் நம்ம அசாவத்தை புரிஞ்சுக்க ஆரம்பிப்பான்னு சொல்லுவா. மேபி எல்லாம் ஆரம்ப நாள்னால குஷியா வருவா, வந்து இது ஒண்ணு தேராத ஒண்ணு சொல்ல தெரியல அவருக்குன்னு போயிடுவா. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சிரிக்க வச்சு சொல்றா பாருங்க, அவதான் பேர் வாங்கிட்டு போவா. பாவா உண்மையா சாஸ்திரத்தை வாசிட்டு சாஸ்திரோத்தமா அர்த்தத்தை சொல்லிட்டு இருப்பா. லோகம்னு சொன்னா அவருக்கா ஒன்னும் தெரியாதே, அவர் மட்டும் உட்காந்து சொல்லிட்டு இருக்காருன்னு தோணும். ஏன்னா நமக்கே ஒரு இது தேவைப்படுறது, யாராலையும் அந்த மாதிரி உட்காந்து கேட்க முடியாது அதிகம். அதனால தான் எனக்குலாம் க்ரௌடு வர்றது கம்மியா இருக்கு. அது மாதிரி சொல்றாரு இப்போ. ஆனா இவாளுக்கு தெரியும், என்ன தெரியும் கேட்டா, ஏன்னா சில பேர் எந்த லோகமா ஆதரவு இருக்கலாம், அவன் போய் நம்ம வலுக்கட்டமா வீழ்த்திங்கவான்னு சொன்னா வச்சுக்கோங்க வரமாட்டான் கண்டிப்பா. அவனுக்கு அதுதான் பிச்சு, ஏன்னா அவன் குணங்கள் அப்படிதான் இருக்கு. அப்ப அவாவாளுக்கு அந்தந்த சுகங்கள் மேல ஒரு இயல்பா ஒரு இது வரணும், ஒரு வெறுப்பு வந்தாதான் இந்த பக்கம் திரும்புவான். அது இருக்கு, அதெல்லாம் போயிட்டு இருப்பான். அதனால மாமேவ பிராப்தம் வந்தி நச்ச புனர் நிவர்த்தந்தே மாம் உப்பேத்திக்கு கொந்தைய புனர்ஜென்மன வித்தியத்தேன்னு சொல்ல போறார். இத்தி வக்ஷத்தே எட்டாவது அத்தியாயத்தை சொல்றார். மாம் உபேத்திது கொந்தேய, என்ன அடைந்தவர்களுக்கு புனர்ஜென்மா கிடையாது. இத்தரேது சர்வசமாசிரயநீயத்வாய மம மனுஷ்யாதிஷு அவதாரம் அப்படி அகிஞ்சித்கரம் குருவந்தி இத்தியாக. மிச்ச பேர் என்ன பண்ற, சர்வ சமாசிரயநீயத்வாய மம மனுஷ்யாதிஷு அவதாரம், நான் ஏன் அவதரிக்கிறேன், எல்லாரும் வந்து நான் அடையட்டும் தான். லோகத்துல பாருங்க சௌலபியமானது எப்படின்னு ஹெல்ப் பண்ணாது. சில சமயத்துல ரொம்ப சௌலபியமா இருந்தாச்சு வார்த்தையை எடுபட இருப்பா, நான் அப்புறம் கேட்கறேன்ட்டுவா. ஒரு பரத்தம் வேணும், ரொம்ப சுலபரா இருந்தாலும் லோகம் மதிக்காது. எல்லாருக்கும் அடியாந்தாவதுன்னு கொடுத்தா வச்சுக்கோர்த்த எவன் வேணா அந்த வேலை வாங்குவான், இங்க வாரம் அதை போய் எடுத்துட்டு வரணுமா. ஏவனமோ அடியந்தான்னு சொன்னதுனால அவன் நினைச்சிட்டு இருக்கான், யாரு லோகம் எப்படி கேட்டு வச்சுக்கோ, யாரும் முதல்ல தாசுனாலோ அப்படியா, சரிவா எடுத்துன்னு வா அப்படின்னா லோகம் இருக்கு. அதே ஒருத்தர் பரமா இருக்காரு வச்சுக்கோ, மிடுக்கா இருக்காருன்னா அப்ப ஏதோ விஷயம் தெரியும் போல இருக்கு. ஏன்னா லோகத்தோட விவகாரம் அப்படி இருக்கு. அப்ப அகங்காரம் வேணுமா வேணாமா அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன கதை சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன், அந்த ராமகிருஷ்ண பரமஹம்ச கதைலாம் இருக்கும். ஒரு பாம்பு விஷப்பாம்பு இருந்தது, விஷப்பாம்பு என்ன பண்ணிட்டு ஊரில் எல்லாம் மரத்தில் இருந்தது இருந்தது போச்சு, போற வரவாள்லாம் கடிச்சுட்டு இருந்தது, போற வரவாள்லாம் கடிச்சுட்டு இருந்தது. உங்களுக்கு கீதையில் ஈடுபாடு இல்லை அதான் கொசு கடிக்கிறது தெரியுது, கீதையில் ஈடுபாடு இல்லை அதான் கொசு கடிக்கிறது தெரியுது உங்களுக்கு. பிரகலாதனுக்கு விஷப்பாம்பு கடிக்கவே கிருஷ்ண ஸ்மிருதி இருந்தது, உங்களுக்கு கொசு கடிக்க. ஸோ அது மாதிரி அந்த பாம்பு என்ன எடுத்து போற வரவாள்லாம் அப்ப எல்லாம் போய் ஒரு அங்க இருந்த ஒரு யோகி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா, இந்த மாதிரி இந்த விஷப்பாம்பு ரொம்ப படுத்துறது நீ தான் பண்ண அடிக்கும் அதுக்கிட்டே போக முடியல. அப்ப அவர் என்ன பண்ண, அந்த பாம்பு கூட உபதேசம் பண்ண, இந்த மாதிரிலாம் இருக்காத தப்பு, இதெல்லாம் நல்லா பண்ணாத ஒழுங்காருன்னு சொல்லி அமிச்சார். யாருக்கும் அஹிம்சையை பின்பற்றுன்னு சொல்லி அமிச்சார். சொல்லிட்டு அடுத்த ஊருக்கு போயிட்டு வரேன் ஒழுங்காருன்னு சொல்லிட்டு போனார். திரும்பி வந்து பார்த்தா அந்த பாம்பு குத்துயிரும் கொலையிரமா இருக்கு. இவரை பார்த்து திட்டின் இருக்கு, உன்னாலதான் நான் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு, நான் மாட்டுக்கு இருந்தேன் இந்த மாதிரி நீ ஆக்கிட்டியன்னு. உடனே என்ன நடந்ததுன்னு கேட்டார். நீ மாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்ட, நான் உடனே என்ன பண்ணேன், யாரையும் கொத்தாம கொள்ளாம நான் மாட்டை காரியத்தை பார்த்துருந்தேன். ஜனங்கண்ட பண்ணிட்டு நான் அப்படி ஒதுங்கி ஒதுங்கி போறத பார்த்துட்டு ஜனங்கடே இந்த பாம்பு தானடா பண்ணிட்டு போட்டு நடிக்க ஆரம்பிச்சான், நான் பயந்து ஓடினேன் கடைசியில் இந்த மாதிரி ஆயிட்டேன்னு. அப்ப அவர் கேட்ட, நான் உனக்கு கொத்த வேணாம் தான் சொன்னேன், சீர வேணாம் நான் சொல்லியேன்னு, நான் உனக்கு கொத்த வேணாம்னு சொன்னேன் ஆனா சீராதான் நான் சொல்லலையே சீர் இருக்கலாமே இல்லை. அப்ப ஒழுங்கா புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம சில சமயம் நம்ம கொஞ்சம் சாத்விக அகங்காரம் தேவையாதான் இருக்கு லோகத்து, அது தப்பு இல்லைன்னு தோன்றதை கொஞ்சம் வச்சுக்கணும் போல இருக்கு. இன்னும் சுத்தமா அகங்காரத்தை விட்டு இருக்க முடியாது. அப்ப எங்கேயாவது மாட்டின்றோம், யாராவது ஒருத்தர் வேற வாங்கிட்டு இருப்பார் நம்மள. அது மாதிரி எதுக்கு சொல்ல வந்தேன்னா, பகவான் இடையர்களத்துல இருந்து பிறந்தான், பிறந்த எல்லாம் நினைச்சிருக்க, எல்லாரும் எல்லாம் கோபாலன் நினைச்சிட்டு இருக்க, யாருக்கும் பகவான் எண்ணமே வரல. சர்வ சமாசைரியத்வாத் சர்வ சமாசைரியத்வாய மம மனுஷாதிசு அவதாரம் அப்படி அகிஞ்சித் கரம் குருவந்தி இத்தியாக. இது ஒண்ணுமே எல்லாம் பண்றாளா, அவன் இன்சிக்னிபிகண்டா ஆகிறாளா, ஏன்னா அவன் என்ன தெரியும், சிசுபாலன் திட்டுறா எல்லாம் திட்டுறா, ஏன் திட்டான்னு அவளுக்கு தெரியல. ஏன் இவர் எட்டு திருக்கை இதெல்லாம் கொண்டு வர எழுத்திய ஆயுதத்திலாம் அங்கேயே வச்சுட்டு மனுஷனா வந்தார், மனுஷனா வந்தோடனே இவர் மனுஷன் நினைச்சிருந்தார். அவ்வக்தம் வக்தி மாபன்னம் மன்யந்தே மாம் அபுத்தய பரம்பாவம் அஜானந்தோ மமாவியம் அனுத்தமம் அஜானந்தகன்னு போட்டுண்டார். பரம்பாவம் அஜானந்தக, என்னுடைய உயர்ந்த சொரூபம் இருக்கணும் அதை தெரிஞ்சுக்காம என்ன பண்றா அபுத்தயா, புத்திஹீனர்கள் என்ன பண்றானா, ஏதோ இது வரைக்கும் தோன்றாது தோன்றிருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காள்தான், இது வரைக்கும் பிறக்கல பிறந்திருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காள். சர்வைஹி கர்மபிஹி ஆராத்ய அகம் சர்வேஸ்வர, சர்வ கர்ம சமாராத்யான்னு பதம் போட்டார் மகாவிரத்துல, சர்வ கர்ம சமாராத்யா அப்படிங்கிற அதான் இங்க. சர்வைஹி கர்மபிஹி ஆராத்ய, அனைத்து விதமான கர்மாவினாலும் ஆராதிக்கப்பட வேண்டியவன் எம்பெருமான் தான். அகம் சர்வேஸ்வர வாங் மனசா பரிச்சேத்ய ஸ்வரூப சுபாவா, வாங் மனசா அபரிச்சேத்ய மனதாலும் வாக்காலும் எண்ண முடியாத அளவுக்கு ஸ்வரூப சுபாவத்தை உடையவன். பரமகாருண்யாத்து எதனால வரான் இப்போ, பரமகாருண்யாத்து பூமியினுடைய பாரத்தை போக்கணும், சாது பரித்ராணம் பண்ணணும், இது மாதிரி ஒரு தன்மையோட எல்லாரும் நான் ஆசிரியக்கிறோம்னு ஆசிரித வாத்தல்யாத்து ச சர்வ சமாசீனியத்வாத் நியத்வாய. இப்ப இந்த விபவங்கள்லாம் எல்லாம் வச்சுக்கோ, அர்ச்சையெல்லாம் இல்லைன்னா நம்மள மாதிரி இருக்கிறவளுக்கு எங்க போய் நம்ம இது பண்ணுவோம், நமக்கு ஏதாவது ஒண்ணு காட்டவன் இருக்கு, இவர் பெருமாள் இப்படி வந்தார் இல்லாட்டி எதுவுமே இல்லைன்னா நம்மளும் வாழ்க்க சுத்த முடியாது பசங்களுக்கு, நமக்கே நம்பிக்கை ஏற்படாது, எல்லாம் அங்க இருக்காரு எங்கேயோ இருக்காரு எங்கேயோ இருக்காருன்னா யாருக்கும் தோணாது, அப்ப வந்து நமக்கு முன்னாடி இருக்கணும். அதனால சர்வ சமாசயநீயத்வாய அதிகத் சுபாவ ஏவன் போட்டுண்டார், என்னுடைய சுபாவங்களை விடாமலேயே வசுதேவ சூனுகு வசுதேவருக்கு மகனாக அவதீர்ணக இது மம ஏவம் பரம்பாவம் அவ்வயம் அனுத்தமம் அஜானந்த. இப்படி சாதாரண இடைச்சி மகன் இல்லன்னு பாசனம் இருக்கு, ஆயிர புத்திரன் இல்லன்னு இது அருந்தெய்வம் அப்படின்னு இருக்கு, இன்னொரு இடத்துல இளந்தெய்வம் பண்ணுது, இன்னும் நிறைய இடத்துல வருது பாசனம் எல்லாம் வருது, இந்த மாதிரி பேயவரில் வருது அஞ்சுவனே அப்படின்னு வருது, பிரியாவர் பசத்துல முதல்ல வருது கண்டஸ்தமா இல்ல அஞ்சுவனே அப்படின்னு சொல்லிட்டு யசோதா சொல்றான்னு நினைக்கிறேன் வருது, அது மாதிரி இல்ல அவள் தெரியல. பரம்பாவம் அவையும் அனுத்தமம் அஜானந்தா, தெரியாதவா பிராகிருத ராஜசூனு சமானம் இத பூர்வம், பிராகிருத ராஜசூனு சமானம், பிராகிருத ராஜசூனுனா அந்தந்த ராஜாக்களுக்கு பிறக்கிற புத்திரங்கள்ட்ட பண்ணணும், அவனை மாறி என்ன நினைச்சுண்டு இதப்பூரம் மனபிவியக்தம் இதானும் கர்மவசாத ஜென்ம விசேஷம் பிராப்திய, இது மாதிரி பிறக்கல இப்ப கர்மவசத்தினால பிறந்திருக்கான். கிருஷ்ணன்றவன் ஒரு சாதாரணவன் ராஜகுமாரன், ஆயிர புத்திரன் அல்லன், அது வந்து இது அஞ்சுவனேன்னு ஒரு இடத்துல வரும், இவன் யசோத சொல்றான் நினைக்கிறேன், அதாவது இவன் சாதாரண குழந்தையிலன்னு அஞ்சுவன் ஒரு இடத்துல வருது, அது தெரியாம அந்த இடத்துல வழியும் வருது. நான் நெக்ஸ்ட் அடுத்த வாரம் பார்த்துன்னு சொல்லலாம் கரெக்டா, நீங்களும் பார்த்துட்டு வாங்கோ பார்த்துட்டு வந்து நம்ம அப்படி இது வரைக்கும் பிறக்காதவன் இப்ப கர்ம வசனால பிறந்திருக்கான். ஆபன்னம் பிராப்தம் மாம் அபுத்தயா மன்யந்தே அதோ மாம் ந ஷயந்தே, அதனால் என்னை அடைவதில்லை, ந கர்மபிஹி ஆராதயந்தி, என்னை ஆராதிப்பதும் இல்லை. குதஹா ஏவம் பிரகாஷதே இதி அத்ராஹ, ஏன் அப்படி அப்படின்னு கேட்டு அது சொல்ற, நாஹம் பிரகாஷக சர்வசிய யோகமாயா சமாவிருதஹ மூடோயம் நாபிஜானாதி லோகோ மாம் அஜம் அவ்யயம், நாஹம் சர்வசிய பிரகாஷக, நான் எல்லாருக்கும் தோன்றது கிடையாது, தேவகிக்கும் வந்த தோன்றினார், புறக்கச்சேவே என்ன பண்ணார் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டார். அது கிருஷ்ணபேவியை சொல்லுவார் அந்த பாகவதத்துல, இந்த குழந்தைக்கு தெரியுமா ஜெயில பிறக்க போறதுன்னு, அங்க விளையாட்டு சாமான் இருக்காதான், அதனால வரச்சேவே எல்லா விளையாட்டு சாமானும் கொண்டு வந்துருக்குன்னு சொல்லு. அது மாதிரி என்ன பண்றதா, சங்கு சக்கரம் கதை எல்லாத்தையும் கொண்டு வந்துருத்தான். அப்ப இதெல்லாம் வேண்டாம்ப்பா, ஏற்கனவே உங்க கொள்ள கொள்ள நினைச்சிட்டு இருக்கான். நீ இது மாதிரிலாம் வந்தீங்கன்னா இன்னும் கேட்கவே வேண்டாம், இதெல்லாம் மாத்திக்கோ மறைச்சிக்கோன்னு சொன்ன உடனே ஒரு சாதாரண குழந்தையா இருந்தார்னு. ஆனா கிருஷ்ணன் சத்துருபுஷனா தான் இருந்தான்னு பாஷ்யக்காரர் எடுக்கிறார். சத்துருபுஷனா தான் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் அந்த இன்னொரு வாசுதேவன் இருக்கானே, அவன் என்ன வாசுதேவன், பவுண்டர வாசுதேவனா, பவுண்டரக வாசுதேவன், அவன் நாலு கையோடவே கிருஷ்ணன் மாதிரி இருந்தான்னு சொல்லுவான். அப்ப நான்கு திரைக்கோடு இருந்தாருன்னு ஒரு இது இருக்கு, ரெண்டு திரைக்கோடு இல்லைன்னு இருக்கு. அது பாஷ்யக்காரர் இங்கேயும் எடுக்கிற தேசிகனா ஒருத்தர் எடுக்கிறார் அந்த மாதிரி. அப்ப நாகம் பிரகாஷக சுரதசிய, நாகம் இல்லாது நான் என்னை காட்டிக் கொள்வதில்லை. யோகமாயா சமாவிருத்தக, ஏன் முன்னாடி பார்த்தோம் மாயின்றது சக்தி. மூடோயம் அபிஜானாதி, அயம் லோகா மூடகன்னு, அயம் லோகா மூடகா ந அபிஜானாதி, எதை அஜம் அவ்யயம் மாம், பிறப்கா பிறப்பில்லாத எந்த விதமான மாற்றமும் இல்லாத என்னை இந்த லோகமானது தெரிந்து கொள்வதில்லை. க்ஷேத்ரஜ்ஞ அசாதாரண மனுஷ்யத்வாதி சம்ஸ்தான யோக்ய யோக்ய யோகாக்கிய மாயையா சமாவிருத்தம் ந சர்வச பிரகாஷக. க்ஷேத்ரஜ்ஞ க்ஷேத்ர, நீங்க உங்க புத்தகத்துல க்ஷேத்ரஜ்ஞ அந்த ஒரு தீர்க்கம் இருக்கா பாருங்க, க்ஷேத்ரஜ்ஞா சாதாரண மனுஷ்யத்வாதி சம்ஸ்தான யோகாக்கிய மாயையா சமாவிருத்த. இப்போ எல்லாருக்கும் எப்படிப்பட்ட சரீரத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னா, எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி சரீரம் தான், அதே அவஸ்தா. சம்ஸ்தானம்னா அவயவங்கள், அந்தந்த அவயவங்களோட கூட இருக்கக்கூடிய இதுவே என்னாச்சு, யோகாக்கிய மாயையா. இந்த மாயையானது என்ன பண்றதுன்னு கேட்டா, சமாவிருத்தகன மறைக்கப்பட்டு அகம் ந சர்வச பிரகாஷக, சரியா, மயி மனுஷ்யத்வாதி சம்ஸ்தான தர்சன மாத்திரேன மூடகா. மயி என்னிடத்துல என்ன பாக்குறாவா, ரெண்டு கை ரெண்டு கால் இருக்கு, தலை இருக்கு, கண் இருக்கு, இதெல்லாம் பார்த்தா மனுஷன் தானே. இதுல வந்து இவன் பகவான் சொல்றதுக்கு எங்க விசேஷமா அடையாளம் இருக்கு இல்லையா, கேட்கலாம் ஒண்ணும், அட்லீஸ்ட் பாதத்தை பார்த்தாலும் சொல்லலாம். கதாகம் சங்க ரதாங்க கல்பக துஜார விந்தாங், இதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய அடையாளங்கள். கதா புனம் இது கதாகம் புனசங்க சக்கர ரதாங்க ரதாங்கத்த சக்கரம் புனசங்க ரதாங்க கல்பக கதா புனசங்க ரதாங்க கல்பக துஜார விந்தாங்க சத்திர லாஞ்சனமா, இப்படிப்பட்ட அடையாளங்கள் இருக்கு. திருவடியில கொடை இருக்கு, சங்கு இருக்கு, சக்கரம் இருக்கு, கதை இருக்கு, அந்த மாதிரி அடையாளங்கள் தான் ஈஸ்வர பகவான் லட்சணம். அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் ஸ்பெஷலாக ஒன்றும் தெரியலையே. மனுஷியாதி மனுஷ்யத்வாதி சம்ஸ்தான தர்சனமா, சம்ஸ்தான அவயவங்கள் ஸ்ட்ரக்சர். அயம் லோகஹ மூடஹ அயம் லோகஹ மாம் அதிவாயு இந்திர கர்மானம் அதிசூரியாதி தேஜசம். வாயு இந்திர அவளுடைய சேஷ்டதைகள்லாம் காட்டிலும், இல்லாட்டி நான் வந்து வாயு இந்திர அவளெல்லாம் காட்டிலும் மேற்படியானவன், சூரிய அக்னி இவாளுடைய காந்தியை காட்டிலும் மேற்பட்டவன், வாயு இந்திரன்லாம் சக்தி ஜாஸ்தி, அவா சக்தியை காட்டிலும் சக்தி வேற ஜாஸ்தி, சூரியன் அக்னிக்கு கூடிய தேஜஸ் காட்டிலும் என் தேஜஸ் ஜாஸ்தி. இந்த இடத்துல அதி வாயு இந்திர கர்மானம் அதி சூரிய தேசம் இடத்துல என்ன கேட்டா, புத்தகம் பார்த்து தெரிஞ்சது சுவாமி தேசியம் கூட அது எங்க வந்து சொல்லல, உத்தம சுவாமி அதுக்கு எடுக்கிறது மகாபாரதத்துல ஸ்லோகமா இருக்கு. இந்த அதிவாயுந்திர அப்படின்ற ஸ்லோகத்தை எடுத்து காட்டுறது, இது பாரத சாந்தி பருவத்தில் இருக்குன்னு எடுத்து காட்டுறது. அப்படின்னா எவ்வளவு தூரம் அவ வாசிச்சிருப்பா, இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுக்கிறா பாருங்க, ரீகலெக்ட் பண்ணவா அந்த இடத்துல லட்ச ஸ்லோகத்தை வாசிச்சு அதுல எங்கோ இருக்குன்னு சொன்ன கூட தேடுற முதல் நாலு வேலை தேடி இங்க இருக்கு, இங்கதான் பார்த்தேன் அப்படின்னு தேடம் கிடைக்கல. அப்ப அது ரெஃபரன்ஸ் அவர் எடுக்கிற இருக்கு, தாத்பஜத்தை கூட ரெஃபரன்ஸ் இல்ல, அவர் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி போயிட்டார். ஏன்னா சுவாமி தேசன் எல்லாத்துலயும் ரெஃபரன்ஸ் ரெஃபரன்ஸ் கொடுப்பார், அவரை கூட அதை எடுக்கல. அதுக்கு அபிநாதேஷ் சொல்ற இந்த ஸ்லோகம் வந்து மகாபாரதத்தில் அந்த இடத்துல இருக்கு. இதே அதி வாயுவேந்திர உபலப்யமானம், அதை பாஷ்யக்காரர் எடுத்திருக்காரு அங்கேருந்து, இந்த பதங்கள் ஸ்லோகத்தில் இல்ல பாருங்க, அவர் வியாக்கியானத்தை எடுக்கிறார். அதி வாயுவேந்திர கர்மானம் அதி சூரியாந்தீதம் எடுக்கிறார், இந்த பதங்கள்லாம் மகாபாரத ஸ்லோகத்தில் இருக்கு. உபலப்யமானம் அபி அஜம் அவ்யயம், அப்படி இருந்தா கூட அஜம் அவ்யயம், அப்படிப்பட்ட என்னை நிகில ஜெகதேக காரணம் சர்வேஸ்வரம், நிகில ஜெகத்துக்கு ஏக காரணம். ஏதோ நாலு பேர் சேர்ந்து பண்ணல இந்த காரியத்தை, ஒருத்தரே. சர்வேஸ்வரம் மாம் சர்வ சமாசயனித்வாய மனுஷத்த சம்ஸ்தானம் ஆசிதம் நபிஜனாதி. அப்படி எல்லாரும் வந்து நடைமன்றத்துக்காக நான் அந்த மனுஷத்தை எடுத்துன்னு வந்தேன். வந்தா என்ன நினைச்சுண்டா, இந்த ஈஸ்வர சந்திர வித்யாசகர் கதையில வந்து பாருங்க, சாதாரண ட்ரெஸ் போட்டு போறாரு பார்ட்டிக்கு, போனா அங்க இவர் அலோவ் பண்ணல. ஏன்னா அவளுக்கு வந்து அவ ட்ரெஸ்ஸை தான் பாக்கிற, நாட் அலோவ்ன்ற. உடனே நல்லா ட்ரெஸ் பண்ணி போறாரு, போய் பந்தியில உட்காந்து எல்லாத்தையும் எடுத்து ட்ரெஸ்ஸுக்கு ஊட்டுறாரு, சாப்பிடு சாப்பிடுங்கிறார். ஏன்னா அதை பைத்தியத்தை கூட்டுட்டோம் போல சொல்றாரு, நான் முதல்ல நான் வந்து எனக்கு சோறு போடல, நீங்கோ இப்ப இந்த ட்ரெஸ்ஸுக்கு தானே இதெல்லாம், அதனால பாக்கெட்ல கொஞ்சம் அதுல கொஞ்சம் போட்டு இருக்காரு. அது மாதிரி லோகத்துக்கு என்னன்னு கேட்டா, நம்ம சாதாரணமா இருந்தா லோகம் கண்டுக்காது நம்மள, கொஞ்சம் வித்தியாசம் அதுவும் திரும்பி பார்க்கணும் லோகம், ஓ ஏதோ ஸ்பெஷல் அப்படின்னு. அதனால இப்படி நான் வந்திருக்கேன் இவாள் தெரிஞ்சுக்கிறது இல்ல. சரி, வேதாகம் சமதீதானி வர்த்தமானி சார்ஜுனா பவிஷ்யானிச்ச பூதானி மாம்து வேதன கர்ச்சன. ஆனா எனக்கு எல்லாரையும் தெரியும், கடந்த காலம் என்ன, நிகழ்காலம் என்ன, எதிர்காலம் என்ன, எல்லாம் தெரியும். ஆனா என்னை ஒருத்தருக்கும் தெரியாது. அதீதானி வர்த்தமானி அநாகதானிச்ச சர்வாணி பூதானி அகம் வேத, அனைத்து விதமானதையும் எனக்கு தெரியும் ஜீவராசிகளையும். ஜானாமி மாம் தூ வேத ந கச்சன, மாம் தூ கச்சன ந வேத, என்ன எனக்கு தெரியாது. மயா அனுசந்தியமானேஷு காலத்ரயவத்திஷு பூத்தேஷு மாம் ஏவம் விதம் வாசுதேவம் சர்வ சமாசிரயனீயதையா அவதீர்ணம் விதித்வா மாமேவ சமாசிரயம் ந கச்சித் உபலப்யதே இத்யர்த்தஹ. நான் அர்ஜுனனையும் சேர்த்தான், அவனுக்கு அதுதான் அர்ஜுன சொல்ல போறான், நீ என் சகா நினைச்சுட்டு என்னென்ன சொல்லிட்டானே சொல்ல போறான் பின்னாடி. உனக்கு கூட தெரியாது தாத்பரியம் இது, நீ கூட நினைச்சுட்டு இருக்க, அத்த பையன் நினைச்சுட்டு கூட இது பண்ணிட்டு இருக்க, ஆனா மாமா பையன் நினைச்சு இது பண்ணிட்டு இருக்க. இந்த பகவான் இன்னைக்கு அவன் தெரிஞ்சுதா, அவனுக்கு கேள்விப்பேன்னு சொல்ல போறான் அவனே, என்னெல்லாம் அவனை சொல்லிட்டேன் கிருஷ்ணா அப்படின்னு சொல்ல போறான் பின்னாடி. அது மாதிரி என்ன அடையணும்னு யாருக்கும் தெரியறதில்லை. அதக ஞானி சுதுர்லப ஏவ, அதனால அப்படிப்பட்ட ஞானி கிடைக்கிறது நம்ம கஷ்டம் தான். இச்சாத்வேஷ சமுத்தேன துவந்த்வ மோகேன பாரத சர்வபூதானி சம்மோகம் சர்கே யாந்தி பரந்தப. இதனால் இது காரணம் என்ன, இச்சா துவேஷ, இச்சையும் துவேஷையும் நமக்கு இரட்டை. யாருக்காவது எதுல இச்சை இருக்குன்னா கண்டிப்பா அது இல்லாத வஸ்துனா துவேஷம் இருக்கும், ஏன்னா ரெண்டு கூடவே சேர்ந்தது. எனக்கு இது பிடிக்கும்னு சொன்னாலே அப்ப இன்னொரு விஷயம் கண்டிப்பா பிடிக்காதுன்னு தான் தாத்பரியம், இல்ல எனக்கு இது பிடிக்காதுன்னு சொன்னா அப்ப பிடிச்ச விஷயம் ஒன்று இருக்குன்னு அர்த்தம். அந்த இச்சா துவேஷ சமுத்தேன இந்த துவந்தம் இருக்கணும், இது என்ன பண்றது, துவந்த மோகேன பாரத, இது ஒரு டெலிவிஷன் ஏற்படுத்துறது, இது ஒரு மோகத்தை உண்டு பண்றது. சர்வபூதானி சம்மோகம் சர்கே யாந்தி பரந்தபா, அதனால பிறந்த உடனேவே பிறக்கச்சே எதுவும் இல்லையா, அதான் கர்ப்பவாசத்துல வச்சு குழந்தை ஞானத்தோட இருக்குன்னு சொல்லுவார். அது வெளில வந்த உடனே ஷடன்ற வாயு அதை தாக்கணும், ஏன்னா அம்மா வயத்துல இருக்கிறதுக்கும் தனியா அதுக்கு சுவாசம் கிடையாது, தனியா பிராணம் கிடையாது, அம்மா விடுற மூச்சு தான் குழந்தைக்கும் ஆக்சுவலா. அது வெளில வரச்சேதான் சயின்டிபிக்கா என்ன சொல்றா அப்படிங்கிறதுல முதல் தடவை பிரீத் பண்றது, அப்ப அதுக்கு ஒரு உயிருக்கு அதுக்கு ஒரு பயம் ஏற்படுறது, அதனால குழந்தை அழகுது. இது இருக்கு சேஃபா இருந்தது உள்ள, வெளில வந்த உடனேவே தன்னை தானே சசியம் பண்ணிக்கணும். இப்ப உள்ள இருந்த வரைக்கும் அம்மாவோட சப்போர்ட்ல இருந்துருத்த, இப்ப வெளில வந்தவனே வெளில வந்தாச்சு இல்லையா, அது மூச்சு விட்டாதான் அதுக்கு வாழ்க்கை ஜீவனம். அப்ப அந்த மூச்சுன்றது அதுக்கு ஃப்ரெஷ்ஷா ஒரு சேலஞ்ச், அது அதை தாங்க முடியாம தான் அழகுது. அந்த அழுகையில இன்னும் எல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகுது, நல்லா அந்த ரெஸ்பிரேஷன் இதுவாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன சொல்லலாம், சாஸ்திரமா ஷட்டன்ற வாயுவானது தாக்கிறது. இப்போ பிரகிருதி சம்பந்தம் ஏற்படுறதா இல்லையா, இப்போ அம்மா வயத்தில் இருக்கிறதுக்கும் ஃபுல் பிரகிருதி சம்பந்தமும் இல்லை, ஃபுல் தேவ சம்பந்தமும் இல்லை வச்சுக்கோ, அதனால இது ஒரு மாதிரி ஒரு ஞானத்தில் இருந்துட்டு இருக்கு. ஆனால் மொமெண்ட் வெளில வந்த உடனேவே உலக வாசனை எல்லாம் உள்ளே போடுது. அப்போ வந்த உடனேவே அதுக்கு என்ன தோன்றது, இப்போ இச்சா துவேஷம்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஆரம்பிச்சிடுறது. ததாஹி இச்சாத்வேஷாபியாம் சமுத்தேன சீதோஷ்ணாதி துன்வாக்கியன மோகேன, இதுவே மோகம்தான். எனக்கு பிடிச்சது பிடிக்காதது குளிர்றது உஷ்ணமா இருக்குன்ற மாதிரி இந்த இது இருக்கணும் துவந்தம் இருக்கணும், இதுவே மோகம்தான். சர்வபூதானி சர்க்கே, சர்க்கேன எப்ப ஜன்மகாலேயேவ சம்மோகம் யாந்தி, ஜென்ம காலத்திலேயே பிறந்த உடனேயேவ அந்த மோகத்தை அடைகின்றனர். அதை ஜெயிச்சவர் தான் ஷடகோபர், அதனால தான் அவருக்கு ஷடாரி ஷடகோபகன்னு பேர். அந்த வாயுவை அவர் அண்டை விடலை, அந்த ஷடன்ற மோகத்தை தன்னை அண்டை விடாமல் பார்த்துட்டார். அதான் அந்த குழந்தை என்ன பண்ணிட்டு, பாலுக்கு அழலை, எதுக்குமே அழலை, அழவே இல்லை. ஒரு பிண்ட மாட்டம் இருந்தார், என்ன இருக்கா இல்லையா ஒன்றும் தெரியல அவளுக்கு. அப்போ எடுத்துட்டு போனால் ஒரு ஸ்டேஜ் வந்து தானே ஏறி போய் புளியமரத்தில் போய் உட்காந்துட்டு, எனக்கு இந்த லோகமே வேண்டாம், பேயரே எனக்கு யாவரம். பெருமாள் திருமொழி ரொம்ப அற்புதமான பிரபந்தம், பேயரே எனக்கு யாவரம், உண்டியே உடையே என்று அந்த உலகம் ஓடுறது இல்லையா, அந்த உலகம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறது. யானும் ஒரு பேயனே மற்றவர்கின்றது, அவா இந்த உலகம் எனக்கு பேய், எல்லாம் பேய்கள், நானும் ஒரு பேய் தான் இந்த உலகத்துக்கு, அதனால இந்த உலகம் சேர்க்கே வேணாம் அப்படிங்கிறது. அந்த மாதிரி ஒரு குலசேகரவரை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும். எப்படி அவளோட பக்தியை சொல்றதுக்காக ஸ்ரீமத் ராமாயண கதை கேட்டுன்னு இருக்கார், யாரோ வந்து வாசிக்கிறார், வாசிட்டு இருக்காருன்னா கதையை கேட்டுட்டே இருக்கார். ஒரு கட்டத்தில் வந்து ராமனுடைய பக்கம் சேனை கம்மியாக இருக்குது, ராமனோட பக்கம் ஜாஸ்தியாக இருக்குது, இல்லை ஏதோ ஒரு உபாதை அப்படின்னு சொல்லிச்சு. இவர் டக்குன்னு எழுந்துட்டார், எழுந்து சேனாதிபதியை கூப்பிட்டு உடனே சேனையை அனுப்புன்ட்டார், ரெடி பண்ண லங்கைக்கு அனுப்பு சேனையை, ராமன் அங்கே நின்றுட்டுருக்கான், சேனை இல்லை, உடனே பேக் பண்ணிட்டார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ராஜா ராஜா கிட்ட போய் சுவாமி அதெல்லாம் இல்லைன்னு சொன்னா வச்சுக்கோ சிறச்சேதன் தான். உடனே மந்திரி என்ன பண்ணா, கிளம்புங்க எல்லாம் கிளம்புங்கன்னு சொல்லி அப்புறம் சமாதானப்படுத்தி இதெல்லாம் இதுதான், இப்போ ஸ்ரீமத் ராமன் வாசிச்சுட்டு இருக்காரு, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, வேற யுகம் அது அப்படி சொல்லி ஆஸ்வாசப்படுத்தினால. ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு பக்தி இருந்ததுனால அப்படியே அதுல மூழ்கி போயிட்டாராம். அப்படிப்பட்ட பக்தால் அதெல்லாம் ஆஃப் த ஹையஸ்ட் ஆர்டர். ஏததுக்தம் பவதி குணமயேஷு சுக துக்காதி துவந்தேஷு பூர்வ பூர்வ ஜன்மனி எத் விஷயவ் இச்சாத்வேஷவ் ராகத்வேஷவ் அபியஸ்தௌ தத் வாசனையா புன்னபி ஜென்மகாலேவ ததேவ தந்த்வாக்கியம் இச்சாத்வேஷ விஷயத்வேன சமுபஸ்திதம் பூதானாம் மோகனம் பவதி. பூர்வ பூர்வ ஜென்மங்கள்ல இதே தான் திருப்தி பண்ணிட்டு இருக்கோம், அற்பசாரங்கள் அவை சுவை தகன் நுழைந்தேன், இது திருப்பி இதேதான், இந்த காய் ஓனும் இந்த காயை தான் சாப்பிடுவேன், டெய்லி இதை பண்ணணும், வடகம் போடு வத்தல் போடு, இதே சாப்பிட்டு சாப்பிட்டு பயந்துட்டு இருக்கோம். அடுத்த ஜென்மம் எடுத்தாலும் நமக்கு இது இல்லாட்டி கோபம் வருது, இதை பண்ண இதை பண்ணாதான் தூங்கிட்டு இருக்கோம். ஏன்னா பூர்வ ஜென்மத்திலேருந்து கொடுக்கக்கூடிய வாசனைகள்லாம் கொண்டு வந்து என்ன இருந்ததுன்னா, பிறந்த உடனேவே உணர்ப்பி துவந்தாக்கியம் இச்சாதேச விஷயத்துக்கு என்ன சமுபஸ்திதம் பூதானாம் மோகனம் பவதி தேன மோகேன தத பூதானி சம்மோகம் யாந்தி. சம்மோகம்னா இன்னொரு பெரிய டெலியூஷன், இன்னொரு பெரிய டெலியூஷன் அடையிறது. தத் விஷய இச்சாத்வேஷ சுபாவானி பவந்தி, அப்படியே அந்த சுபாவத்தை கொண்டு இருக்கு. நமத் சம்ஸ்லேஷ வியோக சுக துக்க சுபாவானி, சம்ஸ்லேஷ வியோக சுக்க துக்கம் தான் ஆச்சரியமா போட்டுண்டார். ஞானிகளுக்கும் சாதாரண மக்களுக்கும் என்ன வித்தியாசம், என்ன காமன் கிடையாதுனா, சாதாரண ஜனங்களுக்கும் ஞானிகளுக்கும் சுக துக்கம் உண்டு, சாதாரண ஜனங்களுக்கும் ஞானிகளுக்கும் சுக துக்கம் உண்டு காமன். ஆனா சுக துக்கத்துக்கு என்ன காரணம் கிடையாதுனா, நமக்கு நம்ம பிடிச்ச தலையை நீ பண்ணலாம் துக்கம், பிடிச்ச தலைக்கு போனால் சுக்கம். அவளுக்கு அப்படி இல்லை, பகவத் ஸ்மரணம் போயிடுத்துன்னா துக்கம், பகவத் ஸ்மரணம் வந்துன்னா சுக்கம். திருவாய்மொழியில் திருப்பி எடுக்கணும், திருவாய்மொழி தான் கிளாசிக் எக்ஸாம்பிள். பிடித்தேன் பிரிசாரேன்னு அந்த என்ன சொல்லுவார்னா, நான் உன்னை அடைஞ்சிட்டேன் ஜென்மம் போயிடுதுன்னு சில சொல்லுவார், சில இடத்துல என் மாதிரி விட்டுட்டியேன்னு வேறு. ஏன்னா அந்த சமயத்தில் அவருக்கு அந்த தியான தசையில் அனுபவம் குறைஞ்சிருக்கலாம். அப்போ உடனே என்ன பண்ணுவார், விட்டுட்டியேன்னு அங்கே கேட்குறாரு, இல்லைன்னா அந்த அவுட்லுக் இல்லாமல் படிச்சு வச்சுக்கோ, முன்னு பின்னு முரணா இருந்துட்டே இருக்கும். அப்போ எப்பெல்லாம் அவருக்கு அந்த அனுபவத்தில் இருந்துட்டு இருக்காரோ அப்பெல்லாம் நான் வந்து சம்சாரத்தை ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். முதலே சொல்லப்படுறாரு, முதல் பத்திலேயே பிடிசாரேன்னு சொல்லப்படுறாரு, கடைசியில் சொல்றாரு அதை. அப்போ எங்கெங்கெல்லாம் அனுபவம் குறையிறதோ அப்பெல்லாம் இந்த மாதிரி என்ன போக விட்டாய் குறமேன்னு அந்த சொல்லிட்டு பாரு. இந்த மாதிரி அதான் சொல்ற, ந மத் சம்ஸ்லேஷ வியோக சுக துக்க சுபாவானி, சம்ஸ்லேஷம்னா சேர்க்கை, வியோகம்னா பிரிவு. என்னுடைய சேர்க்கையினால சுகம், என்னுடைய பிரிவினால துக்கம் அவளுக்கு கிடையாது. அவளுக்கு லோக விஷயங்கள்ல அட்டாச்மெண்ட் டிட்டாச்மெண்ட் தான். ஞானி தூ மத் சம்ஸ்லேஷ வியோகைக சுகதுக்க சுபாவா, ஞானிக்கு என்னுடைய சம்ஸ்லேஷம் சுகம், என்னுடைய வியோகம் துக்கம். ந தத் சுபாவம் கிமபி பூதம் ஜாயத்தை, அப்படிப்பட்ட சுபாவம் வந்து இந்த மித்த ஜனங்களுக்கு தோணாதுன்னு. ஏஷாம் துவந்தகதம் பாபம் ஜனானாம் புண்ணியகர்மனாம் தே துவந்தமோக நிர்முக்தா பஜந்தே மாம் திடர்பிருத்தாக. இப்ப யாருக்கு வந்து இப்போ இப்படி ஏற்படும், இப்ப இந்த பக்தி ஏற்படும் கேட்டா, அப்ப போட்டுண்டர் அந்தகதம் பாபம், அந்தகதம் பாபம், பாபம் தான் இப்ப என்ன நமக்கு தடையா இருக்குன்னு கேட்டா, நம்ம செஞ்ச பாபம் தான். மோட்சத்துக்கு தடையா இருக்கு இல்ல பகவான் அனுபவத்துக்கு தடையா எது இருக்குங்கிறது நம்மளுடைய பாப விசேஷம்தான். அப்ப அவளுக்கு யாருக்கு புண்ணிய கர்மனாம் ஜனானாம், புண்ணியம் பண்ணின ஜனங்களுக்கு பாபங்கள் குறைஞ்சு போறதோ அவளுக்கு துவந்த மோக நிர்முக்தாக அவ என்ன பண்றா, தே அந்த துவந்தத்திலிருந்து இந்த துவந்தத்தினால ஏற்பட்ட மோகம் அந்த மோகத்திலிருந்து விடுபட்டவளா இருந்துட்டு திடபிரதாக மாம் பஜந்தே. யோகத்துல வரைச்சும் அதேதான், இந்த இடத்துல பாபம் பக்தி வச்சிருக்கார். யோகத்துல பையனா பார்த்தா வச்சுக்கோ, அந்த யோகாபியாசம் பண்ண பண்ண குறையிறது, இது குறையிறது, நம்மளுடைய எபிலிட்டி அதிகமாகுது அல்லது நம்மளுடைய அப்சக்கல்ஸ் எல்லாம் குறையிறது, கிளேஷன்லாம் போறது, திருப்பி அதிகம் பண்றோம் திருப்பி போறது, திருப்பி இன்னும் கொஞ்சம் இருக்கன் கோ. இது முதல் நாளே அபியாசம் எல்லாம் யோகா பண்ணா வச்சுக்கோங்க, கையை கால தூக்க முடியாது, இப்ப தூக்கினா கஷ்டமா இருக்கும், அப்புறம் பண்ணிட்டே இருக்குச்சு நல்லா தூக்குறோம் கையெல்லாம், அப்ப பண்ண பண்ணதான் இது வருது, அப்ப கிளேஷம் போக போக எனக்கு யோகால என்ன ஜாஸ்தி. அது மாதிரி இவாளுக்கு ஒரு ஸ்டேஜ்ல பாப்பம் போயிட்டு வச்சுக்கோ, அப்ப திடப்படுத்தாதான் என்ன பண்றாரா பகவானை என்னை பஜிக்கிறார்கள். ஏஷாம் தூ அநேக ஜென்மார்ஜிதேன உத்கிருஷ்ட புண்ணிய சஞ்சயேன குணமயம் துவந்தேச்சா துவேஷ ஹேதுபூதம் மதோன்முக்கிய விரோதிச்ச. ஏஷாம் தூ இவர்களுக்கு அநேக ஜென்மார்ஜிதேன நிறைய ஜென்மத்தினால் சம்பாதிக்கப்பட்ட உத்கிருஷ்ட புண்ணிய சஞ்சயேன சிறந்த புண்ணியங்களை பண்ணி கலெக்ஷன்னால குணமயம் இந்த சத்வஜஸ்தமயமான குணங்களை உடைய துவந்துவ இச்சா துவேஷ ஹேதுபூதம். இந்த பேர் ஆஃப் ஆப்போசிட்ஸ் இச்சை என்ன துவேஷ துவேஷம் என்ன, மதவுன் முக்கிய விரோதி உன்முகம்னா திரும்பி பார்க்கறது இல்ல, உன்முகம்னா பார்க்கறது, பராமுகம்னா பார்க்காம இருக்கிறது, உன்முகமா இருந்தா பார்க்கறது டேர்னிங் டுவர்ட்ஸ் அர்த்தம். அப்ப மதவுன் முக்கிய விரோதி என் பக்கம் திரும்பறதுக்கு தடையா இருக்கக்கூடிய இந்த அனாதிகால பிரவர்த்தம் பாபம், ஏன் பாபம் நிறைய இருக்கிறதுனால என் பக்கம் திரும்பாம இருந்துருக்கேன். அப்ப அப்படிப்பட்ட பாபம் இருக்கே அந்தகதம் க்ஷீணம் அது அழிவு அடைச்சே தே அவர்கள் பூர்வோக்தேன சுக்ருத தாரதமியேன முன்னாடி சொல்லப்பட்ட சுக்ருத தாரதமியேன நாலு பேரும் பக்தாளாரா ஆனா நாலு பேர் ஞானி ஆவணும் இல்ல, தாரதமியம் இருக்கு அவளுக்கு, அவா புண்ணிய விசேஷத்துக்கு ஏத்த மாதிரி ஆர்த்தனோ இருந்த அந்த மாதிரி மாம் சரணம் அனுப்பிரபத்திய சரியா குணமயான் மோகாத்து மீன் முக்தாக அந்த குணமயமான மோகத்தை விடுபட்டவர்களாக ஜராமரண மோக்ஷாய பிரகிருதி வியுக்த ஆத்மஸ்வரூப தர்சனாய மகதேச்ச ஐஸ்வர்யாய மத் பிராப்தேச்ச திடபிரதாக திட சங்கல்பா மாமேவ பஜந்தே. சரியா என்ன பண்றாவா, ஜராமரண மோக்ஷாய திருப்பி திருப்பி பிறப்பிறப்ப தாண்டறதுக்காக பிரகிருதி வியுக்த ஆத்மஸ்வரூப தர்சனாய பிரகிருத்தியை காட்டிலும் வேறக்கூடிய அந்த ஒரு அனுபவம் மகதேஜ ஐஸ்வர்யாய மகத்தான ஐஸ்வர்யம் இது என் அடைகிறது அதில் திட பிரதர்களாக திட சங்கல்பாக மாமேவ பஜந்தே. தத்ர தேஷாம் த்ரயாணாம் பகவந்தம் பஜமானானாம் ஞான ஞாதக விசேஷான் உபாதேயாம்ச பிரஸ்தோதி. இப்ப தேஷாம் த்ரயாணம்னு போட்டுட்டார், ஏன்னா ஆர்த்தனும் அர்த்தார்த்தியும் ஒரே கிளாஸ் தான், அவங்க மட்டும் ரெண்டு பேரும் ஐஸ்வர்யத்தை வேண்டதா தான். அப்ப அவ ரெண்டு பேரும் ஒண்ணு, ஜிக்யாசு ஒண்ணு, ஞானி ஒண்ணு. இப்ப மூணு பேருக்கும் காமனா இருக்கக்கூடிய உபாசன அம்சம் சொல்ற முதல்ல ஜராமரண மோக்ஷாய 29வது பத்தியம் மாமாஷித்து எதந்தியே தே பிரம்மதத்வித கிருஷ்ணம் அத்தியாத்மம் கர்ம சாக்கிலம் இல்லையா. பிரம்ம தத்விதுஹு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும், தத்விதுஹு கிருஷ்ணம் அத்தியாத்மம் கர்மச்ச அகிலம். இப்ப என்ன தெரிஞ்சுக்கணவா, மொத்தத்தை தெரிஞ்சுக்கணும் அந்த பிரம்மத்தை பத்தி, இன்னொன்னு மறுபடியும் பிறக்காம இருக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் அவ தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் காமன் எல்லாருக்கும். ஜராமரண மோக்ஷாய, ஜராமரண மோக்ஷாயன்னு சொன்னா அந்த பிறப்பு இறப்புலிருந்து விடுபடுறதுக்கு பிரகிருதி வியுக்த ஆத்மஸ்வரூப தர்ஷனாய மாம் ஆசித்ய அவருடைய ஆத்ம சாட்சா்காரம் இருக்கணும், அது காமன் மூணு பேருக்கும், மூணு பேருக்கு அது காமன். அது என்ன பண்றா, அத பிரகிருத்தியை காட்டில வேற இருக்கக்கூடிய பிரதர்ஷனாய ரூப தர்ஷனாய அதை காண்பதற்கு மாம் ஆசித்ய ஏ எதந்தே என்னை சரணிலிருந்து எவர்கள் முயற்சிக்கின்றார்களோ தே தத் பிரம்ம விதுகு அதை அறிந்து கொள்கிறார்கள். அத்தியாத்மம் ச கிருஷ்ணம் விதுகு கர்மச்ச அகிலம் விதுகு மொத்த விதமான கர்மா தெரிஞ்சுக்க போற, மொத்த அத்தியாத்மம் தெரிஞ்சுக்க போற. இப்ப இவர் அத்தியாத்மம்னா என்ன, கர்மனா என்ன, பிரம்மனா என்ன சொல்லல. அது அடுத்த சாப்டர் தான் சொல்ல போறேன். அர்ஜுனன் கேட்க போறான், கவனிக்கிறான் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? முதல்ல முதல்ல அப்படின்னு புரியாத விஷயங்கள் சொல்லணும். அப்பயும் எல்லாம் கம்மு நோக்கன்றக்கா வச்சுக்கோ, அப்பனா தெரியும் தெரியும் எல்லாம் கவனிக்கிற. ஏன்னா இதுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லியிருந்தா எல்லாம் கம்முன் இருப்பா, எல்லாம் கேட்ட விஷயம்தான். தெரியாத விஷயத்த சொன்னா வச்சுக்கோ, ஒரு நிமிஷம் எனக்கு புரியல யாராவது கேட்டானா, ஓகே கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்க அர்த்தம். அதனால அப்படின்னா சில டெக்னிக்கல் டர்ம்ஸ் எல்லாம் விடுறாரு, அத்தியாத்ம பிரம்ம அப்படின்னு சொல்றாரு. அர்ஜுன் அவங்க கேட்டுருக்கான, உடனே அர்த்தத்தில் கேட்க போறான் அர்ஜுனா மச்ச, கிம் தத் பிரம்ம கிம் அத்தியாத்மம் கிம் கர்ம புருஷோத்தமா எப்ப நீ மேல மேல சொல்லிட்டே போகாத, இதெல்லாம் முதல்ல என்னன்னு சொல்லி கேட்க போறான். இந்த இடத்துல நிறுத்திப்போம். இந்த 30வது பத்தியத்தோட சேர்ந்து 8வது அத்தியாயத்தை அடுத்த கிளாஸ்ல கவிதாத்மகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.